శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిత శ్రీకేసరి వేదాంతాచార్య వ్యోమే సన్నిధత్తాం సదాహృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం మయగ్రీవం ఉపాస్మహే రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాదయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంభుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తదితరాణి ధృనాయమేనే అస్మద్గురోర్భగవతో సదైకసిద్ధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యాన విధ్వస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామి తం. చాంటింగ్ వంద 40 என்ன பண்ணு 30 நிமிஷம் 21:30 சரி 21 முடிச்சோம் உங்களுக்கு பண்ண கிளாஸ்ல இல்லையா? சரி. வேதாவினாசினம் நித்யம் யஏனம் அஜமவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த కం ఘాతయతి హంతికం. వాసాంసి జీర్ణాని యథా విహాయ నభాని గృహ్ణాతి నరోపరాణి. తథా శరీరాణి విహాయ జీర్ణాని అన్యాని సంయాతి నవాని దేహీ. నైనం చిందంతి శస్త్రాని నైనం దహతి పావకః. నచైనం క్లేదయంత్యాపో. నశోషయతి మారుతః. అచ్చేద్యోయం మదాహ్యోయం. అక్లేద్యోషోష్య ఏవ చ. నిత్యసర్వగతస్థానుః. అచలోయం సనాతనః. అవ్యక్తోయం అచింత్యోయం. అవికార్యోయం ఉచ్యతే. తస్మాదేవం విదిద్వైనం. నానుశోచితుం అర్హసి. అథ చైనం నిత్యజాతం. నిత్యం వా మన్యసే మృతం. తథాపి త్వం మహాబాహో. నైవం శోచితుం అర్హసి. జాతస్య హి ధ్రువో మృత్యుః. ധ്രുവം ജന്മ മൃതസ്യ ച തസ്മാദ് അപരിഹാര്യേർത്ഥേ നത്വം ശോചിതും അർഹസി. അവ്യക്താദീനി ഭൂതാനി വ്യക്തമധ്യാനി ഭാരത. അവ്യക്ത നിധനാന്യേവ തത്ര കാപരി ദേവനാ. ആശ്ചര്യവത് പശ്യതി കശ്ചിദേനം. ആശ്ചര്യവത് വദതി തഥൈവ ചാന്യഃ. ആശ്ചര്യവത് ചൈനമന്യശൃണോതി. ശ്രുത്വാപ്യേനം വേദന ചൈവ കശ്ചിത്. ദേഹി നിത്യമവധ്യോയം. ദേഹേ സർവസ്യ ഭാരത. തസ്മാത് സർവാണി ഭൂതാനി. നത്വം ശോചിതും അർഹസി. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, முதல்ல ஒரு அப்பாலஜியோட ஆரம்பிச்சிடலாம். குழந்தை ஆற்றுல இருந்தாலும் கஷ்டம் கிளம்புறது, வெளில கிளம்பிச்சே என்னன்னா அவனை தெரியாம கிளம்ப வேண்டியிருக்கு, தெரிஞ்சுட்டுன்னா அதுவும் சட்டைக்கிட்டே போட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. சாரி. இப்போ ராமானுஜ கீதா பாஷ்யம், பகவத்கீதைக்கு ராமானுஜர் எழுதின பாஷ்யம், அதான் நம்ம வந்து கேட்டுட்டு வரோம். இதுல இந்த விசிஷ்டாத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்ன்றது வேதாந்தத்துக்குள்ளதான் வருது. தனியா அதாவது ஆஸ்திக ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபின்னு சொல்லிச்சு, நியாயம், வைசேஷிகம், சாங்கிய, யோகம், மீமாம்சை, வேதாந்தம். வேதாந்தம் தான் இருக்கே ஒழிய விசிஷ்டாத்வைத வேதாந்தம்னா வேதாந்தத்துக்குள்ளேயே வருது. அத்வைத்தம், துவைத்தம், அதை தவிர சுத்த அத்வைத்தம் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு வேதாந்தத்துல. ஸோ விசிஷ்டாத்வைத்தம்னா அதுவும் வேதாந்தம் தான். அந்த பக்தி ஸ்கூல்னு சொல்றது சரியா இருக்காது, ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிலாசபி, இந்த தத்துவத்தை வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்தை எழுதியே சுவாமி வந்து பாஷ்யக்காரர் வந்து பிரதிவாதனம் பண்றாரு, ப்ரூவ் பண்றாரு. இது வந்து வேதாந்தம் தான், மிகர் பக்தி ஸ்கூல் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதுல மிச்ச ஸ்கூல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப ஒரு பிராக்டிக்கலான ஒரு பிலாசபி விசிஷ்டாத்வைதம் வந்து, ஏட்டு சுரக்காம கிடையாது, ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பிலாசபி. புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் ஈஸி, இதில் சொல்லியிருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாமும் ரொம்ப சிம்பிள். பொதுவா எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோம் இல்லையா, எக்ஸிஸ்டன்ஸ்ல நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நம்ம மூழ்கியிருக்கோம். அதனால எக்ஸிஸ்டன்ஸே நம்ம ப்ராப்ளமா பாக்குறது இல்ல, அதாவது ஏன் பிறந்தோம் நம்ம யோசிக்கிறது இல்ல, பிறந்ததுனால வந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண நம்ம டைம் போறல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஏன் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது, வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம் பார்த்தோம்னா அது இந்த பர்த் தான். அது அது ஒரு ப்ராப்ளம் நம்ம கன்சிடர் பண்றது இல்ல, அதை வந்து நம்ம பூன் நினைச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸிஸ்டன்ஸ்னால இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை மூழ்கி போயிடும். ஆனா அந்த எக்ஸிஸ்டன்ஸே ஒரு ப்ராப்ளம், அதுக்கு தீர்வு என்ன, எப்படி ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், பிறப்பு நான் என்ன, என்ன பர்பஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பார்க்கச்சு, மிச்ச ஸ்கூல்ஸ்ல அந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்டரியா ஒரு சொல்யூஷனே இல்லை. நியாய மதம் எடுத்துட்டா என்ன சொல்றான், மறுக்க ஆத்மா தனியா இருக்கு, மேட்டர் தனியா இருக்குன்றான். இந்த ஆத்மாவுக்கு போற இந்த பர்த் அண்ட் டெத்னால ரிப்பீட்டடா புண்ணிய பாபங்கள் இருக்கு. இந்த புண்ணிய பாபங்களுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்றோம் இல்லையா, இப்ப அந்த புண்ணிய பாபத்துக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறதுக்கு திருப்பி ஜென்மா வந்துட்டே இருக்கு. அதை யாரு பண்றான்னு கேட்டா காடுன்னு ஒருத்த ஒத்துக்கிறான். ஆனா அந்த காடுக்கு வந்து இந்த ஆத்மா மேலயும் கண்ட்ரோல் கிடையாது, பிரகிருதி மேலயும் கண்ட்ரோல் கிடையாது. ஆனா அவருக்கு ஏதோ சக்தி இருக்கு, அதனால என்ன பண்றாரு, கிரியேஷன் ஆரம்பிச்சு வைக்கிறாருன்னா. இப்ப கிரியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டான், இருந்தாலும் வந்து ஒரு சாட்டிஸ்பாக்டரியா இல்ல. என்ன பர்பஸ்ன்னு கேட்டா வெறுமை புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறது தான் அப்படின்னுட்டான். வைசேஷிக்கும் அதே கேட்டகரி தான். சாங்கிய யோகம் எடுத்துட்டோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அவார்டு நிர்வாகம்னு கேட்டால் ஈஸ்வரன் நேரம் கிடையாது. யோகத்தில் ஈஸ்வரனை ஒத்துக்கிறா, அந்த ஈஸ்வரன் நம்மள மாதிரி ஒரு புருஷன் அவள் தான், ஆதி புருஷன் வச்சுக்கலாம். அவருக்கு ஒன்றும் விசேஷமாக காரியம் கிடையாது, அவர் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அவர் வந்து கன்சல்டன்ட் தான், ப்ராசஸில் இன்வால்வ் ஆக மாட்டார், கன்சல்டன்ட் மாதிரி வெளிலேருந்து சப்போர்ட் கொடுப்பார். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட வந்து ஐடியா கொடுக்க அப்படி பண்ணுவார், கிரேஸ் பண்ணுவார். சாங்கியம் இன்னும் என்ன சொல்கிறான், ஈஸ்வரனே இல்லைன்றா, பிரகிருத்தியும் புருஷனும் அதாவது ஜீவாத்மக்கள்லாம் சேர்ந்து வரா, சேர்ந்து வந்தால் கிரியேஷன், பிரிஞ்சா மோட்சம் அப்படிங்கிறோம், பிரியறது ப்ராப்பரா பிரியணும். சரி, அதுலயும் திருப்தியா இல்ல, ஏன் சேர்றா ஏன் பிரியறான்னு தெரியல. மீமாம்சகனுக்கு என்ன கேட்டா, முழுக்க முழுக்க கர்மா பண்ணி ஸ்வர்க்கத்துக்கு போகணும், திரும்பி வரணும், என்ஜாய் பண்ணணும், புண்ணிய பாப பலன்களை பண்ணுறோம். அவனுக்கு வந்து சிருஷ்டி ஒண்ணு கிடையாது, எப்பவுமே பர்மனண்டா உலகம் இருந்துட்டே இருக்குன்றான். வேதாந்தத்தை எடுத்துட்டோம்னா அத்வைத்தத்துல அவன் ஒரு மாதிரி நிர்வாகம் பண்றா, என்ன சொல்றான், ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. பிரம்மத்து மேல மாயானது வருது, மாய வந்தோட கிரியேஷன் ஆகுது, திருப்பி ஞானம் ஏற்பட்டா மாய போறதுன்ற, திருப்பியும் வந்து மாயை ஏன் வந்தது, ஏன் பிரம்மத்து மேல உட்காரணும், இதுக்கெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அவ பதில் சொல்றா, இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். விசிட்டா வேதத்தில் எப்படி சொல்றான்னு கேட்டா, எல்லாமே இதுல பாவம் தான், முழுக்க முழுக்க பக்தி பாவம் தான் விசிட்டா வேதம், அது இல்லாம இதை புரிஞ்சுக்க முடியாது. அத சுவாமி தேசிக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார், அச்சித விசிஷ்டான் பலையே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசி விஷசைல் நாத கருணேத்வம் தயாசதகம்னு ஒரு ஸ்துதி பண்ணார். பெருமாள் இருக்கக்கூடிய தயை கருணை அதையே ஒரு ஒரு தேவத்தை ஆக்கிட்டார். அதான் அவளுடைய சாமர்த்தியம், அந்த அதை ஒரு தேவத்தையாக்கி அந்த தயைக்கு ஒரு ஸ்துதி. சதகம் 100 மேல அதுல பத்தியம் இருக்கு. இந்த பத்தியத்துல எதுக்காக சிருஷ்டி நடக்கிறதுன்னு சொன்னா சொல்றார், அச்சித் அவிசிஷ்டான், அச்சித்து அவிசிஷ்டான், விசிஷ்டம்னா பிரிஞ்சு இருக்கிறது, இதை இதை காட்டுல வேறன்னு தெரிஞ்சுக்கிறது விசிஷ்டம். இப்ப இந்த ரெண்டு சொக்கா போட்டுருக்கேன்னு சொன்னா போட்டுருக்கிற ஆள் வேற சொக்கா வேற, அப்ப இது விசிஷ்டமாக்குன்னு தெரியறது. முழுக்கவே ரெட்டா வந்து உட்கார்ந்து வச்சுக்கோங்க, அப்ப போட்டுருக்கிறது யாரு ரெட்டு யாருன்னு பிரிக்க முடியாது இல்லையா. இப்ப தெரியறது போட்டுருக்கிறது தெரியுது, ஷர்ட் தெரியுது, அப்ப விசிஷ்டமா இது தெரியறது. அப்ப அவிசிஷ்டம்னா இது அச்சித்து இது சித்துன்னு பிரிக்க முடியாம பிரளயத்துல எல்லாம் கலந்து கட்டி இருக்கான். அப்படியே அந்த உதாரணத்தை பார்த்தோம், தோட்டத்துல பார்க்கச்சே எல்லாம் ஒரே மண்ணா தான் இருக்கு, பார்க்க ட்ரையா சம்மர் வந்துருதுன்னா ஒன்னும் லைஃபே இல்லை, கார்டன்ல மண்ணு தான் இருக்கு. அந்த மண்ணில் போய் உயிர் இருக்குன்னு சொன்னா நம்புறதுக்கு நமக்கு தயாரா இல்லை, எப்படி ஒண்ணுமே இல்லை, வெறும் மண்ணு தானே இருக்குன்னு. அது மாதிரி அச்சித் அவிசிஷ்டான், எப்போ பிரளயே பிரளய காலம் வந்துருது, பிரளய காலம் தான் பிகஸ்ட் ரிலீஃப் நமக்கு, ஏன்னா அதுக்கு மேல ஜென்மா கிடையாது. பிரளயம் பிரளயம் வந்துச்சுன்னா அப்படின்னா பிரேக் ஃபோர்ஸ்டு பிரேக், அது அப்பதான் நம்ம கர்மா ஒன்றும் பண்ணாம இருக்கோம், நம்ம ஆட்டுக்கு உட்காந்துருக்கோம் சைலண்டா, தூக்கமும் அது மேலே வரப்ப சாதம் தான், தூக்கம் இல்லை வச்சுக்கோ. நம்மளை யார் தடுக்கிறது, துஷ்கர்மா பண்ணிட்டே இருப்போம் நம்ம, அந்த தூக்கம்னு வந்து ரெஸ்ட் போடுறதுனால தான் அவாடா இருக்கு, நமக்கே நிம்மதி கொடுக்கறது. அப்படி பிரளயத்துல இந்த சித்து அச்சித்துல ஒன்னா கலந்து கட்டி வியாபாரமே இல்லை, எல்லாம் அப்படியே இருக்கு. ஜந்தூன் அவலோக்கிய, இதை பார்த்துட்டு என்னாச்சா, தயைக்கு ஜாத்த நிர்வியதா, ஐயோ இதுங்க அப்படி இருக்கு, ஒன்னும் பிள்ளைகள்லாம் இருக்கா, ஒன்னும் உத்தியோகம் இல்லை, எவ்வளவு பேர் கேட்கறாங்களோ நான் வந்து ஒரு காரியம் சும்மா சுத்திட்டு இருக்கான், ஏன் உத்தியோகம் கிடைச்சா மேற்கொண்டு ஏதாவது பைசா கிடையாது கல்யாணம் பண்ணலாம் கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அப்ப தயாதேவி பாக்கலாம், இப்படி இருக்கே எல்லாம் இதுங்களுக்கு ஒரு, ஏன்னா நமக்கு வெறும் ஆத்மாக்கு கர்த்தத்துவம் உண்டு, ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னா நான் மட்டுமே உட்காந்து வாயை பேசிட்டு இருக்கலாம், காரியம் எப்படி யாருது, ஒரு டைம் போனோம் ஆபீஸ் பண்ணலாம் போகணும், அதெல்லாம் கொடுக்க அதெல்லாம் என் கண்ட்ரோல் இல்லை, அதெல்லாம் கொடுக்க வேண்டியது பெருமாள் கொடுக்கணும். அப்ப அதெல்லாம் கொடுத்தாதான் இவன் மேற்கொண்டு வியாபாரத்தை பண்ணி என்ன பண்ணலாம் கேட்டா பெருமாள் அடையலாம். நம்ம என்ன பண்றோம், இப்ப நமக்கு கிடைச்சதெல்லாம் வச்சுட்டு நம்ம நமக்காக கிடைச்சது சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம், அதுதான் துக்கத்துக்கு காரணமா இருக்கு. அப்ப ஜந்து அவலோக்கி ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசி. சரி, பெருமாளை வந்து ரொம்ப நாள் ஆயிடுத்து எழுப்புங்க, இவாள்லாம் இவாளுக்கு ஒரு கரண கலைபுரம்னா அந்த சரீரம்லாம் கிடைக்கட்டும், அதை வச்சுட்டு சாஸ்திரத்தை கொண்டு ஏதாவது உபாயத்தை பண்ணி நர்கதி அடையட்டும். என்ன பண்றாலாம், விஷசைல நாச கருணேத்வம் இத்தரசி, விஷசைல நாதன்னு அந்த மலை, அந்த மலையில இருக்கக்கூடிய நாதனுடைய கருணையே தயாதேவி நீ பண்ணுன்ற. இப்ப இந்த மாதிரி ரசமா சொல்றதுக்கு வேற எந்த மந்திரத்தையும் இது இல்லை, விசிஷ்டாதீதம் தான் வைஷ்ணவ மதம் தான் அழகா சொல்லியிருக்கான் எம்பெருமானுக்கு. ஏன்னா அவனுக்கு இருக்கு எல்லாமே சித்த சித்த எல்லாம் அதீனமா இருக்கு. அப்ப என்ன பண்றான், அப்பப்போ ஒரு யோகத்தை ஏற்படுத்துறான். எதுக்கு யோகத்தை ஏற்படுத்துறான்னா, அவனுக்கு கைங்கரியம் பண்ணி இங்க இருக்க செய்வே ஞானத்தை சம்பாதனம் பண்ணி. ஏன்னா சரீரம் இல்லை வச்சுக்கோ ஞானம் ஏற்படாது, நல்லா தூங்கிட்டு இருக்கச்சே இந்த சரீரத்துக்கும் நமக்கும் ஒரு டெம்பரரி டிஸ்கனெக்ட் ஆகுது, அப்ப ஞானம் ஏற்படலையே. கனவையும் கலந்து தாண்டி இருக்கக்கூடிய ஸ்தித்தில ஞானம் ஏற்படல, மாட்டு படுத்துட்டு இருக்கோம் என்னன்னா தெரியல. காதாலே நியூஸ் பார்த்ததும் தெரியும் இவ்வளவு நடந்திருக்காங்க, சில பேருக்கு பூகம்பம் வந்தாலும் தெரியல, அப்படி ஆடித்தா எனக்கு ஒண்ணுமே தெரியலையேங்கிற. ஏன்னா அந்த ஞான மனதை அப்ப ஏற்பட மாட்டேன்றது. அது மாதிரி ஞானம் ஏற்படுறதுனா அந்த சரீரம் தேவை, நமக்கு சரீரத்தோட நமக்கு ஒரு கனெக்ஷன் தேவை, அதை கொடுக்குறாதான். அந்த மாதிரி எதுக்கு இத சொல்ல வேண்டியிருக்குன்னா, நிறைய பேருக்கு நமக்கு தெரியல விசிஷ்டாதீதம்னு தனி பிலாசபி எல்லாம் அத்வைதம் தான் அதை நினைச்சுட்டு இருக்கா அப்படி இல்லை. இது அதை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இது ஒரு அதாவது ரொம்ப பிராக்டிக்கல் சொன்ன இல்லையா, ஒரு ஆர்கனைசேஷன் கான்செப்ட் வச்சுட்டு விசிஷ்டாதீதம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சுவலா கம்பெனி நடத்தணும்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பா, சேர்மன் இருப்பா, அப்புறம் சிஇஓ இத்தர எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பா, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது மாதிரிதான் பிரபஞ்சம், மொத்த பிரபஞ்சமே அந்த சேர்மனுக்கு பதிலாக சேர்மன் அண்ட் சேர் உமன் ரெண்டு பேர் இருப்பா எப்பயுமே, அவ சேர்ந்தே இருப்பா, அதான் பெருமாள் பிராட்டி அனாதிகாலமா இருப்பா. நம்ம போய் அவ கிட்ட உங்க எதெல்லாம் கொடுவோம் கேட்க முடியாது, போயிட்டு எப்ப நீங்க சேர்ந்தீங்கன்னு கேட்க முடியாது, நம்மள லேட்டஸ்ட் எம்ப்ளாயி நம்ம. அதனால அனாதிகாலமா அவ மட்டும் கெடுத்துட்டு இருக்கா. இதுல இந்த கம்பெனி என்ன பெர்ஃபார்ம் பண்ணி சில பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா போயிடுற, அவளும் கேள்வி கேட்க முடியாது. முக்தாத்மா மாதிரி மிச்ச பேர் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல, அந்த டிபார்ட்மெண்டே அவன் ஆபீஸா நினைச்சுட்டு இருக்கான். அதாவது ஆர்கனைசேஷனுக்கு மிஷன் மிஷன்லாம் எல்லாம் போடுறான், ஆனா என்னாச்சு பெருசா க்ரோவா க்ரோவாக அதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேன். கம்பெனிக்கு இருக்கிற மிஷன் மிஷன் எல்லாம் மறந்துடுறான், இவனுக்கு என்னன்னு முதல்ல பாக்குறான். கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி ஆயிடுறது கடைசியில், இன்னைக்கு எனக்கு என்ன ஆதாயம் காரியத்தை பண்றதுனால அப்படின்னு. அது மாதிரி நம்ம என்ன எடுத்து கேட்டா, ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண வேண்டி இருக்க கவர்மெண்ட் ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் மாதிரி நம்ம ஆயிட்டோம், நம்மளுடைய ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேக்ரவுண்ட்ல கீதையை நம்ம அப்ரோச் பண்ணணும். அதாவது முதல் நமக்கு நம்மளை பத்தி ஞானம் ஏற்படணும். இப்ப ஏற்படுறது புக்கிஷ் நாலேஜ் தான். ஆத்மாவை பத்தி இப்ப முழுசா சொல்லுங்கன்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி எடுத்து காட்ட முடியாது. இப்படி இப்படி இருக்கும்னு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கிறது. இதை கொண்டு நம்ம அந்த கர்மயோகமான சாதனத்தெல்லாம் பண்ணோம் வச்சுக்கோ, அப்ப நமக்கு ஏற்படும் ஆத்ம ஒரு சாட்சாத்காரம் ஏற்படும். அதுக்கு நமக்கு வெறுமை அமெரிக்கா போகாத வாழ்க்கை அங்க ஸ்டாச்சு விலைப்படி ஒன்று இருக்கு, யாரோ ஒரு வச்சுட்டு இருப்பா, டார்ச் மாதிரி பிடிச்சிட்டு இருப்பா, தலையில கீடம்லாம் இருக்குன்னு சொன்னா நம்ம மாதிரி விசிலேஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனா எப்படி இருக்கும் எதுக்கு நம்ம போனாதான் தெரியும். அது மாதிரி இப்ப ஏற்படக்கூடிய ஞானமானது அப்படிதான் இருக்கும், நமக்கு ஃபுல் கிரிப் அதுல கிடைக்காது. அதை கொண்டு நம்ம அந்த பயணத்தை வி ஹவ் டு மேக், அப்பதான் அது தெரியும். அப்படி பார்த்துட்டு வரைச்சு என்ன சொல்றாருனா, அர்ஜுனனுக்கு வந்து முதல்ல ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லிட்டு வந்தார், ஆத்மா வேற சரீரம் வேற சொன்னார், அவனுக்கு கன்வின்சிங்கா இல்ல. சரி, அவன் பட்சத்துக்கே போய் ஆத்மாவே சரீரம் நினைச்சா கூட நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இங்க தேவையே இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா அத்தசயனம் நித்தியஜாத்தம் நித்தியம்வா மன்னியசே மிருதம். இப்படி ஆத்மாவால சரீரத்தோட பிறக்கிறது சரீரத்தோட இறக்குறது 26 குயிக்கா ஒரு ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல ரிவீஸ் பண்ண எல்லாத்தையும். அப்படி நினைச்சாலும் தத்தாபிக்கும் மகாபாகு, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேற கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கச்சே அப்பதான் ஆத்மா உண்டாருது, அதுக்கு எப்ப ஒரு இது ஏற்படுதோ அப்ப ஆத்மா நசியது நினைச்சா கூட நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற. ஏன்னா ஜாத்தஸ்தி துருவ மிருத்தி ஹூனர், பிறந்ததுக்கெல்லாம் மரணம்ன்றது அனிவாரியம், ஏற்பட்டே தீரும்னர். இது கன்வின்சிங்கா இருக்கு, நம்மளே பாக்குறோம். ஒரு பொருள் உண்டாச்சு காலையில கடையில வாங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பா அது அழிஞ்சுதான் போறது, அதுக்கு வந்து பதினா உடஞ்சு போயிடுறது. சரி, பட் துருவம் ஜென்மம் மிருதசிச்சா கன்வின்சிங்கா இல்லையே. இப்போ அழிஞ்சு போனதுலாம் திருப்பி உண்டாது நம்ம பாக்குறோமானா, நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போறது, அப்படி அழிஞ்சு போனதுதான். பானை வேணும்தான், பானை உடஞ்சது ஓட்டம் சொல்லியாச்சு, திருப்பி என்ன பானை உண்டாச்சான்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம டவுட் வரல. பானைன்னு ஒண்ணு ஏற்பட்டதுன்னா அது உடஞ்சி ஓட்டம் சொல்லியா போகும், ரைட், கன்வின்சிங்கா இருக்கு. இப்ப இந்த உடஞ்சி போன ஓடாஞ்சலி பானை யாருதான ஆலைன்றது நமக்கு டவுட் வருது, அதுக்குதான் சமர்த்தனம் பண்ற. சில கேஸ்ல வருது, சில கேஸ்ல வருதுன்ற. மண்ணா கலந்து மண் தான் திருப்பி சரீரம் மாறுதுன்னு சொல்லி சொல்ற. அதுக்கு நம்ம அந்த சாஸ்திர நோக்கத்தோட பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அதாவது உடனே உடனே சிலது ஆகாது, சிலதெல்லாம் வந்து காலப்போக்கில் ஆறுது சரியா. அதனால அப்பயும் நீ வந்து இது அனிவாரியங்கிற உண்டானதெல்லாம் அழிஞ்சே திரும், அழிஞ்சதெல்லாம் உண்டாகியே திரும்பினர். அதனால நீ அப்பயும் கவலைப்பட வேண்டாம். மூணாவது சொன்னார், உனக்கு வந்து இப்ப இருக்கிறதா ஞானம் நிற்கிறத தவிர முந்தின ஜென்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படினு உனக்கு தெரியாது, போன பிறகு எப்படி கூட தெரியாது. ஒருவேளை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல ஸ்தித்தியில இருந்தேன்னு சொல்லி இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படலாம், உனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம், இப்ப சுகமா இருக்கலாம். இல்ல இதுக்கப்புறம் உனக்கு சொர்க்கம் கூட கிடைக்கலாம். இப்ப ஒருத்தர்கிட்ட சொல்ற இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வா, உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து பெரிய பங்களா தரேன், பெரிய காரணம், அப்பெல்லாம் ரெடியா இருப்பா விட்டுட்டு போறதுக்கு. இருக்கிறதெல்லாம் விட்டு என்ன தெரியும் அவளுக்கு, இதை இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் இதுல விட்டுட்டு வா, குடிசை காஷமா யாரும் போக போறது இல்ல. அப்படி அன்சர்டன்டி இருக்கு. இது போனாலும் நீ வருத்த பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா உனக்கு முதலையும் தெரியாது கடைசியும் தெரியாது. நடுவில் இருக்கிறது ஏன் கவலைப்பட்டு அப்பயும் நீ கவலைப்பட வேண்டியதுக்கு அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட் கொடுத்த. ஆனா இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா சும்மா ஒரு அவனை கொஞ்சம் டைவெர்ட் பண்றதுக்காக சொன்னார். அப்ப சொன்னார் ஆத்ம ஞானத்தை வந்து அந்த அளவுக்கு எத்தனை பேர் சொன்னாலும் கேட்டாலும் தியானம் பண்ணாலும் அது ரொம்ப சட்டிலான ஒரு விஷயம். நம்மளால ஒரு செகண்ட் கூட இப்ப கேட்கறது நல்லா இருக்கு, அப்படி கதவு திறந்துட்டு போனே மறந்து போயிடுறது. ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்வர், அடிக்கடி இந்த நாரதகான சபா அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு பிரவச்சனத்துக்கு போவார், கேட்கறதுக்கு போவார். போனா அங்க வந்து இப்ப ஸ்ரீமத் ராமாயண பலன் நடக்கும், ஜம்முன்னு சுந்தராம தீட்சதெல்லாம் நல்லா உபநியாசம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அவர் சொல்லுவார், அகங்காரத்தை விடணும், அகங்காரம் தான் நமக்கு எதிரி, எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு உச்சு கொட்டுன்னு தலையெல்லாம் காட்டின்னு கேட்டுட்டு அந்த கார் பார்க்கிங் வந்த உடனே ஒரே சண்டை, நான் முதல்ல போவோம் நீ முதல்ல போவோம், ஹார்ன் அடிச்சு அங்க கலைவரம் ஆஃப்னா அது வண்டியில வெளில வர்றதுக்கு. இப்ப உள்ள இருந்தவருக்கு எல்லாரும் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு, கதையெல்லாம் கேட்டா ரொம்ப நல்லா இருக்கு அகங்காரத்தை. ஆமாமா அகங்காரத்தை விடணும்னா கார்லேயே உட்கார்ந்தவொடனே எல்லாம் போச்சு, ஹாரன் அடிச்சு முதல்ல யார் முதல்ல போறது, எதுக்கு வேலை வரா தெரியலன்னு இவங்க கிட்ட வருத்தப்பட்டு இருப்பாரு. அது மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, கதவை திறந்து வெளில போனவனே நமக்கு நம்மளுடைய இது வந்துடுது. அதனால ஆச்சரியவன் பஷதி கஷ்டத்தி, எவனோ ஒருத்தன் பார்க்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கல, சொல்றான் கேட்கறான், யாருக்கும் அது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம்னார். அப்படி சொல்லிச்சு தேகி நித்தியம் அவத்தியோயம், இந்த உடம்புல அழியக்கூடிய தேகத்துல அழியாம இந்த ஆத்மாவானது இருக்கு. இது எல்லாருக்கும் இப்படிதான், உனக்கு இல்ல பீஷ்மருக்கு இல்ல இங்க இருக்கிறவளுக்கு மட்டும் இல்ல, பிரம்மால இருந்து நம்ம இது வரைக்கும் எல்லாருக்கும் இதே மாதிரிதான் அப்படின்னா. சரி, நீ சொன்ன மாதிரி உன்னுடைய தர்மத்தை பார்த்தாலும் ஸ்வதர்மம் அப்படி சாபேக்ஷ நவிகம்பித்து மருகசி, உன்னுடைய தர்மம் என்ன யுத்தம் பண்றதுதான். அப்படி உன் தர்மத்தை பார்த்தாலும் நீ வந்து இதை யோசிக்கிறது வந்து நாட் குட் அப்படின்னா. ஏன்னா தர்மம்னு பார்த்தா யுத்தம் தான் ஒரு க்ஷத்ரியனுக்கு ஒத்தந்த தர்மம், அதனை விடக்கூடாதுன்னு. ஏன் விட்டா என்ன கேட்டா, அதுக்கு மட்டும் சொன்னார், எதிர்ச்சியா சோப பண்ணம் சொர்க்கத்வார சொர்க்கத்வாரம் அபாவிரதம். அதாவது நீயா சண்டைக்கு போல சண்டை வழிய வந்திருக்கு, நீயா உன்னுடைய ஆணவத்தை காட்டுறதுக்காக சண்டை போட்டுன்னு போறேன்னு சொன்னாலும் ஏதாவது தோஷம் கண்டுபிடிக்கலாம். பட் அப்படி இல்லை, சண்டையானது உன் மாசம் தேடி வந்திருக்கு, அந்த சண்டையை நீ போட்டு எதிர்கொள்றது சொர்க்கத்துக்கு போற வழியை காண்பிக்கிறதுனர். சரி, இப்படி தர்மமா இருக்கக்கூடிய இந்த சண்டையை நீ போராட்டி என்ன ஆகும் கேட்டா, சுதர்மத்தை விட்டுவ, கீர்த்தியை விட்டுடுவ, பாப்பம் வந்து சேரும். ஏன்னா நம்ம கர்மா விடக்கூடாதுன்றதுனால. சரி பரவாயில்ல, அதெல்லாம் வந்துட்டு போட்டேன், அகீர்த்தியை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னா, அகீர்த்திம் சாபி பூதானி கதைஷத்தி தே அவ்யயாம் சம்பாவிதத்திய ச அகீர்த்தி மரணாத் அதிரிச்சதே. அந்த அகீர்த்தியை கேட்டுண்டு உயிர் வாழ்றது பெரிய கொடுமை, அதுக்கு மரணமே தேவையில்லை உனக்கே தோணும் அப்படின்னர். பயாதிரநாத் உபரதம் மன்சியந்தே துவா மகாரதாக ஏஷாம் சத்துவம் பகுமதோ பூத்வா யாசசி லாகவம். இல்ல கிருஷ்ணா, நான் வந்து பயந்தெல்லாம் ஓடல, அர்ஜுனுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ், நான் அம்ப எடுத்தேன்னா இவெல்லாம் காலி எனக்கு தெரியும், நான் ஒண்ணு இவெல்லாம் பயந்தெல்லாம் நான் போல, இவெல்லாம் இறந்து போயிடுவாளேன்ற பயத்துல தான் ஒரு இதுல கருணைனால போறேன்னா. அப்ப கிருஷ்ணர் சொன்ன, இதெல்லாம் அவளுக்கு புரியாதுப்பா, நீ போற ஆரம்பிச்சாச்சு விட்டு போனேன்னா பயத்தினால போனதான் அவ புரிஞ்சுப்பா. அதான் என்ன பண்ணுவா, அவாச்ச பாதாம்ச பகு நரிஷந்தி தபாஹிதாக, என்னை பத்தி கணம்னு பேசப்படா அர்ஜுனன் தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்பறா. ததஹ துக்கதரம்னு கிம்னு கேட்டார், அதை விட துக்கம் என்னன்னு கேட்டார். அதுக்கு மேல ஒரு இது சொல்றார், ஹதோவா பிராப்தசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷசே மகிம். இந்த தர்ம யுத்தம் இருக்கு, ஜெயிச்சா இங்க ராஜ்யத்தை அனுபவிக்கலாம், இல்ல இதுல உனக்கு வந்து உயிர் போறதா சொர்க்கத்துக்கு போறேன்னு. ஏன்னா யுத்தத்துல பிராணனை விடுறவாளுக்கு சொர்க்கம்ன்றது சாஸ்திரம் சொல்றது, அதனால அவ தைரியமா சண்டை போடலாம். நல்லவேளை நமக்கு அந்த சந்தர்ப்பம் வரல, அவ தைரியமா சண்டை போடலாம் போயிட்டு. தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தி யுத்தாய கிருதனிஷ்டேன்னு சொன்னார். அப்புறம் இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு காரணம் சொர்க்கத்துக்கு போறது அப்படின்னா, அடுத்து உண்மையா சொல்ல போறார். முமுக்ஷோஹோ, முமுக்ஷு என்ன பண்ணும் கேட்டா, சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயாஜயோ ததோ யுத்தாய யுத்தஸ்த நைனம் பாபம் அவாப்சசி. அதாவது பாபம் வர்றதுக்கு பிரசக்தியே இல்லை எப்பன்னு கேட்டா, நீ வந்து மோட்சத்துக்காக இந்த காரியத்தை பண்ணச்சு, வெறும் யுத்தம் பண்ண போறேன்னு போனேன்னா உனக்கு டவுட் வரலாம், இல்ல நான் ஜெயிக்கணும் சண்டை போடலாம், ஏகப்பட்ட நீயே ஒரு பலத்தை கல்பிக்கலாம். ஆனா மோக்ஷம்ன்ற ஒரு பலத்துக்காக இதை கர்மயோகமா பண்ணினா உனக்கு கண்டிப்பா பாபமானது வந்து சேரவே சேராது. அப்ப மனசு எப்படி இருக்கும், லாபா லாபம் ஜெய ஜெயம், லாப அலாப ஜெய அஜய, வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ அதுல உன் மனசு இருக்காது. ஏன்னா உனக்காக இந்த காரியத்தை பண்ணல. எப்பவுமே நம்ம பண்ணக்கூடிய காரியத்தை யார்கிட்ட நியமனம் வாங்கி பண்றோம் வச்சுருக்கோம், அதுதான் சம்பிரதாயத்துல ஒரு விஷயம். அவ என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஐசிங்கிட்ட நியமனம் வாங்கி தரேன்னு சொல்லுவா, இல்ல ஆண்டவங்கிட்ட நியமனம் வாங்கி தரேன், நான் பெரியவா கிட்ட சொல்லிட்டு பண்ணுச்சு என்ன ஆறுனு கேட்டா, வி டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். சொல்லாம காரியம் பண்ணிட்டு தான் வச்சுக்கோ, நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நம்ம தான் சஜஸ்டே பண்ணோம். இப்ப நானா பண்ணல, ஆச்சார நியமனம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இதுல வரக்கூடிய எந்த பலனும் என்ன சேர்ந்தது இல்ல, இல்ல பகவான் பண்ண சொன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் டியூட்டி. இது சக்சஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு கேட்டா, ஹவு டஸ் இட் மேட்டர் டு மீ, ஏன்னா நானா உன்னை கல்பிச்சுட்டு இதை பண்றேன், இதை திருப்பி காட்டுறேன், இதை திருப்பி காட்டுறேன் பண்ணச்சு, என்னால முடியுமா முடியாதான்ற சந்தேகங்கள்லாம் வரும், இதெல்லாம் இருக்கும். இப்ப அப்படி இல்லை, எனக்கு பண்ண சொன்னா நான் பண்றேன் அவ்வளவுதான், யாராவது கேள்வி கேட்டா அவ்வளவுதான், மறுபடி எடுத்து பண்ணிட்டு இருக்கியே. ஐசிங்கரே அப்படிதான் பண்ணார், கோபுரம் கட்டினப்ப பெருமாளோட நியமம் நிஜமன் நியமனம் அவ்வளவுதான், அவரா நம்மளா பண்ண நினைச்சிருந்தா தான் வரப்போகுது, வெட்டு தொழில் மேல பயம் வரப்போகுது, பெருமாள் சொன்னா நடத்துறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சுக துக்கே சமயக்கிருத்துவா, சுக்கமோ துக்கமோ சமமான மனசோட இருந்து பண்ணினா நெய்வம் பாபம் அவாப்சசி, உனக்கு பாபமானது வந்து சேராதுன்னு சொன்னார். இப்போ 39 இருந்து பார்க்கணும் இல்லையா. ஏவம் ஆத்ம யாத்தாத்மிய ஞானம் உபதிஷ்ய தத் பூர்வகம் மோக்ஷ சாதன பூதம் கர்மயோகம் பக்தும் ஆரபத்தேனர். இப்படி ஆத்ம யாத்தாத்ம ஞானம், யாத்தாத்மம்னா யதாத்ம, உள்ளது உள்ளபடி, இதுதான் ஆத்ம ஸ்வரூபம்ன்றத ஒரு 15 சொன்னார் அவங்கிட்ட. அழியாதது அழிக்க முடியாதுன்னு சொல்லி அமைச்சர் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட உபதிஷ்ய இதை உபதேசிச்சுட்டு, தத் பூர்வகம் மோட்ச சாதன பூதம் கர்மயோகம், கர்மயோகமானது நான் தெரிஞ்சுக்கணும் மோட்ச சாதன பூதம், மோக்ஷந்தான் அதுக்கு பலன். நம்ம லௌகீகமா கர்மயோகம் பண்றேன்னு சொல்றதெல்லாம் வந்து பொருந்தாது, கர்மயோகம்ன்றது மோக்ஷத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு காரியம். மோக்ஷ சாதன பூதம் கர்மயோகம் பக்தும் ஆரம்பத்தே, அப்படிப்பட்ட கர்மயோகத்தை சொல்வதற்காக ஆரம்பிக்கிறார். ஏஷா தே அபிஹிதா சாங்கே புத்தி யோகே இமாம் சுணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. ஏஷா தே அபிஹிதா சாங்கியே புத்தி யோகே து இமாம் சுணுனர். இந்த சாங்கிய யோகங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சாங்கிய யோகங்கள்லாம் இங்க வந்து அந்த சாங்கிய பிலாசபியோ யோக பிலாசபியோ சொல்ல வரல, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு நிறைய புத்தகங்கள்லாம் எழுதிட்டு இருக்கா. இங்க சொல்ல வந்த சாங்கியமானது ஞானம், யோகமானது கிரியா கர்மம், அது தெளிவா இருக்கு. இப்ப உனக்கு சொல்லப்பட்டது எது, சாங்கிய புத்தி யோகே ஆத்ம ஞானம் து இமாம் ஷுனு, இப்ப இதை கேளுனர். எது புத்தியா யுக்தஹ யயா பார்த்த, யயா புத்தியா யுக்தஹ கர்மபந்தம் பிரகாசிசி, எந்த ஒரு ஆத்ம ஞானத்தோட கூடி ஒரு காரியத்தை பண்றியோ அப்ப அந்த கர்மாவானது நீ ஒட்ட போறது இல்லை. கர்மபந்தம் பிரகாசிசின், கர்மபந்தத்தை நீ விட்டுடலாம். எப்பன்னு கேட்டா, சம்பிரதாய ரீதியா சொல்றதா இருந்தா, நான் எம்பெருமானுக்கு சேஷ பூதன், பண்ணக்கூடிய கர்மா எல்லாம் அவனை சேர்ந்தது, அவனுக்கு இது கைங்கரியம், அவனோட பிரீத்திக்காக பண்றேன், இல்ல அவனுடைய ஒரு கைங்கரியத்துக்காக பண்றேன் புத்தியோட பண்ணா எந்த காரியமும் நமக்கு வந்து என்ன ஆகும் கேட்டா, பிராக்டிக்கலா பார்த்தோம்னா ஆங்ஸைட்டி இருக்காது இல்லையா, எந்த ஒரு காரியம் பண்ணிச்சா ஆங்ஸைட்டி இருக்கு, இவனை தலையை பண்றோமே என்ன வரணுமே, 10 சாப்பிடறேன்னு சொல்லிட்டு காலே, ஆனா நம்ம சாப்பிடணுமே நினைச்சாதான் ப்ராப்ளம் வருது. பகவானுக்கு நீங்க பண்ண போறோம், அவன் நடத்திக்கிறான், எது இல்லையே இருக்கோ எல்லாம் அவன் பார்த்துமா அப்படின்னு பாரத்தை போட்டுட்டு பண்ணச்சு, அது கண்டிப்பா நல்லா தான் நடக்கும். ஏன்னா ஆங்ஸைட்டி இருக்காது, மைண்ட் ஃப்ரீயா இருக்கு, நான் பண்றேன் எனக்கு நல்ல பேர் வரணும், எல்லாம் நல்லாக்கும் சொல்லணும் நினைச்சு பண்ணச்சேதான், கூட உப்போ இதுவோ எல்லாம் கூட போறதுக்கு காரணமே அப்பதான் வருது. அது மாதிரி என்ன பண்றோம், புத்தியா யுக்தா ஏயா பார்த்த, எந்த ஒரு புத்தியோட கூடு பண்ணச்சே கர்மபந்தம் பிரகாசிசி, அந்த கர்மத்திலிருந்து உனக்கு பந்தமானது நீ அதை விடுவிப்பாயினர். சங்கியா புத்திஹி, சங்கியான என்ன, புத்திஹி புத்தியின ஞானம், புத்தியா அவதாரணீயம் ஆத்ம தத்துவம் சாங்கியம், புத்தியால் அவதாரணையும்னா அறியப்பட வேண்டிய ஆத்ம தத்துவமானது இப்ப சாங்கியம் ஆச்சு. டெக்னிக்கல் இது, சங்கியம்னா புத்தி, அந்த புத்தியாலதான் அந்த ஆத்ம தத்துவத்தை அறிஞ்சிக்க முடியும். வேற இந்திரியங்களால அறிஞ்சிக்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது. அதனால ஆத்ம தத்துவத்துக்கு சாங்கியம் நாச்சிப்போம். ஞாத்தவ்யே ஆத்ம தத்துவே தத் ஞானாய யா புத்திஹி அபிதேயா நத்வேவாகம் இத்தியாரப்ய தஸ்மாத் சர்வாணி பூதானி இத்தியந்தேன சா ஏஷா அபிஹிதா. அப்படி ஞாத்தவ்யே ஆத்ம தத்துவே, அறிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆத்ம தத்துவம் இருக்கே அது என்னாச்சு, தத் ஞானாய யா புத்திஹி, அந்த ஞானம் ஏற்படுறதுக்கு என்ன புத்தி தேவையோ, அபிதேயா அது எங்கேருந்து ஆரம்பிச்சார், 12வது ஸ்லோகத்திலேருந்து நத்வே வாகம்லேருந்து ஆரம்பிச்சாங்க. அதான் சாஸ்திரமே ஆரம்பிக்கிறது, அதுலேயே ஆரம்பிச்சு தஸ்மாத் சர்வாணி பூதானின்னு 30வது ஸ்லோகத்தில் இப்போ முடிச்சார். நம்ம அதை பார்த்தோம், இத்தி அந்தேன அது முடிவாக ஏஷா அபிஹிதா உனக்கு அறிவிக்கப்பட்டது, அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஞானம் இருக்கு அது உனக்கு சொல்லப்பட்டதுன்னர். ஆத்ம ஞான பூர்வக மோட்ச சாதன பூத கர்மானுஷ்டானே யோ யஹ புத்தி யோக வர்த்தவிய, ஆத்ம ஞான பூர்வக மோட்ச சாதன பூத கர்மானுஷ்டானம், அதாவது கர்மானுஷ்டானம் தான் அங்க வேர்டு. கர்மானுஷ்டானம் கர்மயோகம், கர்மா பண்ணணும் இல்லையா, அது எப்படிப்பட்டது, மோட்ச சாதன பூத, மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய கர்மயோகம். அது கூட என்ன தேவை, ஆத்ம ஞான பூர்வக, ஆத்ம ஞானம் அடைஞ்சு ஏற்பட்டு அதுக்கப்புறமா அந்த ஆத்மாவானது இங்க இருக்க வேண்டிய வஸ்து இல்ல, ஒரு உபாயத்தை பண்ணி இது மோட்சத்தை, ஏன்னா நம்ம தெரிஞ்சுட்டு வச்சுங்கோ, அப்ப நம்ம திடீர்னு தோன்றது நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லையேன்னு, அப்ப வேற எங்கேயோ போனோம், வேற எங்கேயோ போனா என்ன பண்ணணும், அப்ப ஒரு உபாயத்தை பண்ணணும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு, அப்ப என்னது அதுதான் மோட்சம், மோட்சத்துக்குண்டான வழி அது பிரபத்தின்னு வச்சுப்போம். இப்ப அப்படி இல்ல, இங்க கீதா சாஸ்திரம் பிரகாரம் பக்தி யோகமா வச்சிருந்தாலும் மோக்ஷ சாதன பூத கர்மானுஷ்டானம், அப்படிப்பட்ட கர்மானுஷ்டானந்த மோக்ஷத்துக்கு சாதனமா பண்ணணும் இல்லையா, அதுக்கு யஹ புத்தி யோக வர்த்தவியா, என்ன புத்தியானது அந்த ஞானத்தை சொல்ல வேண்டுமோ, சஹ இக யோக சப்தேன உச்சதே. இங்க யோகான்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் காமிக்க போறார், யோகா கர்மசு கௌசலம் நிறைய சொல்ல போறார். யோகா யோகானா நம்ம பண்ற யோகா இல்ல, அது வந்து அஷ்டாங்க யோகா, அது வேற இது. இந்த இடத்துல யோகம்ன்றது நிறைய அர்த்தம் மேல சொல்லப்படுறது எல்லாமே. யோகான்றது நிஷ்ட, இன்னும் கேட்டா நிஷ்டன்னு சொல்லுவோம், நிஷ்டைனா அதுலயே இருக்கிறது, அதுலயே இருக்கிறது. அவர் யோகின்னு சொன்னா அப்படி அதுலயே நிஷ்டையா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் இங்க புத்தி யோகானா அந்த புத்தியிலேயே ஊன்று இருக்க பிரதிஷ்டிதமா இருக்கிறது. தூரேன ஹெவரம் கர்ம புத்தி யோகாத்துன்னு சொல்ல போற அடுத்ததுல வரப்போறது. புத்தி யோகாத்துனா அந்த ஞான ஆத்ம ஞானத்தோட பண்ணக்கூடிய கர்மாவை காட்டிலும் ஆத்ம ஞானம் இல்லாத கர்மாவானது ரொம்ப தாழ்ந்தது. தனக்காக ஒரு கர்மாவை பண்ணுச்சு, அப்படிப்பட்ட பண்ணக்கூடிய கர்மா அந்த காரியம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தாழ்ந்தது. அவரம் அவர அவரகானா கீழே, பரம்னா மேல. எதை காட்டிலும் புத்தி யோகாது அந்த ஆத்ம ஞானம் ஏற்பட்டு இது வந்து மோட்ச சாதனமா பண்ணக்கூடிய காரியத்தை காட்டிலும், மோட்ச சாதனமா இல்லாம அந்தந்த கர்மாட்டே பலன் உண்டு. எந்த ஒரு கர்மா பண்றோமோ அந்த கர்மா அதாவது ஒரு பலனை கொடுக்குமா இல்லையா, அந்த பலன் மேல ஆசைப்பட்டு பண்ணச்சு அது தாழ்ந்ததுன்னு சொல்ல போற. இதுஹி வக்ஷதே தத்ர யோக யா யோகே யா புத்திஹி வக்தவ்யா தாம் இமாம் அபிதீயமானாம் சுனு. அங்க என்ன சொல்லணுமோ, என்ன புத்தி, அதாவது புத்தி அந்தத்துல ஒரு மனோவிருத்தின்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மனசனுடைய ஒரு மனசுல பிக்சரா இருக்கணும் இல்லையா, ஒரு விருத்தி, அது இப்ப சொல்லு. தாம் இமாம் அதை அபிதீயமானாம் சுனு, அதை இப்ப சொல்ல போறேன் கேட்டுக்கோன்ற. ஏயா புத்தியா யுக்தஹ கர்மபந்தம் பிரகாசசி, அதை எதை எது உனக்கு கூடித்தினா நீ கர்மபந்தத்தை விட்டுடுவியோ, அதை சொல்ல போறாரு. இப்போ கர்மனா பந்தக சம்சார பந்தக இத்தியர்த்தக, கர்மனா பந்தக என்ன அர்த்தம் கேட்டா இந்த சம்சார பந்தத்தை ஓய்க்கலாம்னு சொன்னார். அதாவது முன்னாடியே சொன்னா அகங்காரம் மமக்காரம் ரெண்டு விஷயங்கள் இருக்கு, மமக்காரத்தை கூட விட்டுடலாம், அகங்காரத்தை விட முடியாது ரொம்ப கஷ்டம். மமக்காரன்றது விட்டுடலாம் எப்படியோ கஷ்டப்பட்டு, ஆனா அகங்காரம் இருக்கு பாருங்க விடுறது ரொம்ப கஷ்டம். அகங்காரம் விடணுமான்றது வேற விஷயம் முதல்ல, ஏன்னா அது பார்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சைக்காலஜிக்கலா பார்த்தோம்னா. மமக்காரம் அகங்காரன்றத, அகங்காரன்றது முதல்ல நான் இருக்கேன்றது, மமக்காரன்றது இத்தனை பந்தங்கள் என்னுடையது, நான் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிச்சு. இப்ப சரீரமே மமக்காரம் தான், நன்னா இருக்கு என்னுடைய உடம்புன்னு சொல்ற மமக்காரம், மம மமன என்னுடைய அகங்காரன்றது. இது ஒருத்தர் சொல்வா, அந்த பட்டினத்தார் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து அவரை பத்தி சொல்லிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டார், திடீர்னு வைராக்கியம் வந்துருது, எல்லாத்தையும் விட்டுட்டு உதவி தருட்டு அப்படி சுத்த ஆரம்பிச்சிட்டார், போயிட்டார். அப்போ ஒரு வயல்காட்டில் பறந்தாரா, பறந்தப்போ என்ன பண்ணாரா, ஜம்முன்னு தலைக்கு கையோ இல்லை எதையோ இந்த தலைகாய் மாதிரி வச்சுட்டு பறந்தாரா, வரப்புன்னு சொல்றா. இல்ல கதையில எப்பவுமே உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் வேர்ஷன்ஸ் இருக்கும். ஆக மொத்தம் தலைக்கு இதே வச்சிருந்த, கையோ ஒரு விருந்தளவில் படுத்துக்காம தலைக்கு இதே வச்சுட்டு இருந்த. அப்ப ரெண்டு பொம்மாடிகள் போனா, போனா பார்த்தா பாரு இந்த பட்டத்தார பாரு எல்லாத்தையும் விட்டார், ஆனா தலைக்கு சொகுசு கேட்கறது பத்தியா இருக்கு, வச்சு படுத்துட்டு இருக்காரு பாத்தியான்னா. இவர் படுத்திருந்தவர் காதுல ஊந்தது, சும்மா இருக்க வேண்டியதான் ஞானினா, உடனே கை எடுத்துட்டாரா, விருந்தளவில் படுத்திருந்தாரா, திரும்பி வரைச்ச பத்தியா நம்ம சொன்னது காதுல ஊந்துருத்து அதை எடுத்து பத்த. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, எல்லாத்தையும் விட்டா கூட தான் நான் இருக்கேன் அப்படின்றத அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அதுவும் போனாதான் சம்சார பந்தமானது போகும். அது எப்போ போகும்னா, நம்மளா நினைச்சா ஓகே நீ கேட்ட லெக்சர் கேட்டோம் அப்படி விட்டாலாம் விட முடியாது. அந்த கர்மயோகத்தை வந்து பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அதாவது அதை ஃபிக்ஸ் பண்ணணும் மைண்ட், அதில் அப்போதான் அது போகும். அப்படி அதுக்கு எது தேவையோ அதை இப்போ சொல்ல போறேன்னு இப்போ ஆரம்பிக்கிறேன். பக்ஷ்யமான புத்தியுக்தஸ்ய கர்மனக மகாத்மியமாக, அப்படி புத்தி புத்தியுக்தகனா அப்படி அந்த புத்தியோட சேர்ந்த கர்மா இருக்கணும், அதனுடைய மகாத்மியத்தை சொல்கிறார். என்னது, நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத் ந இஹ அபிக்ரமநாசஹ அஸ்தி. அதாவது கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், கர்மயோகத்தை பண்ணி ஞான யோகத்துக்கு எலிஜிபிலிட்டி வாங்கிட்டு, ஞான யோகத்தை பண்ணி பக்தி யோகத்துக்கு எலிஜிபிலிட்டி வாங்கிட்டு, அப்புறம் தான் ஆத்மசாட்சி மோட்சத்துக்கு போகிறது. பட் கர்மயோகமே ஞான யோகத்தை உள்ளடக்கியதுன்னு சொல்ல போறார். கர்மயோகமே ஞான யோகத்தை உள்ளடக்கியது. அப்படி பண்ணச்சே ஞான யோகத்தை பைபாஸ் பண்ணிடலாமா? ஏன்னா அதை இது அந்தர்பாவம் எடுத்து வச்சுக்கோ. கர்மயோகத்தை பண்ணிட்டு நேரம் பக்தி யோகத்துக்கே போயிடலாம், அது ஒரு வழி இருக்கு அப்படின்னார். அப்ப அது சிரேஷ்டம் கேட்டா, ந இக அபிக்ரம நாசக அஸ்தி. பொதுவா அபிக்ரம நாசகன்னா ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு உட்கம் வச்சுக்கோ, அதுல சில பாப்பங்கள்லாம் வந்து சேருது. இந்த காலத்துல இதெல்லாம் சொல்றது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துலாம் ஈஸியா சொல்லிடல. எனக்கு நிறைய யாகங்கள் பண்ணிட்டு இருந்தா, சில யாகங்கள்லாம் பண்ணச்சே பாதிலேயே கரெக்டா பண்ண முடியல வச்சுக்கோ, ஏதோ உடம்புக்கு வந்துருது இல்ல பிராணம் போயிடுதுன்னா, அப்படி ஒரு யாகத்தை ஆரம்பிச்சுட்டு பாதியில் நிறுத்தினா பிரம்மராட்சசனா போயிடுவானு. ஆமா, பிரம்மராட்சசனா போக வேண்டியதுதான். அப்படியே அதுக்கு சில இதெல்லாம் இருக்கு. இந்த காலத்துல நம்ம பண்றதுல வச்சுக்கோ, சேஃபா இருக்கும், நம்ம பண்றதே இல்லை. அதனால பாதி பேருக்கு எதுவுமே தெரியாத வேடிக்கை எங்க வாத்தியார் சொல்வார். இந்த காலத்துல புரோகிதன் இருக்காங்க, அவளுக்கும் பாதி தெரியறது இல்ல, வசதியா தான் இருக்கு, ரெண்டு பேருக்கும் தெரியாது. அதனால எத்தனாலும் ஓகேதான், கர்மா முடிஞ்சிடுறது. போய் வந்து கர்த்தா வந்து ஆபீஸ் போன ஆகி எடுத்துருந்தான். சரி வாப்பா உட்கார், ரொம்ப மணிக்கு வந்து உட்காந்தா, ஏதோ காரியம் சாதமோ ஏதோ உட்காந்து என்ன பண்ணாரா, ஏதோ வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தாராம். உரிச்சு கொடுத்துட்டு ஏதோ சொன்னார், சொல்லிட்டு சுவாகான்னு சொன்னார். இவனுக்கு சுவாகா மட்டும் காதல விழுந்தது, டவால வாயில போட்டுருந்தான். டேய் அது உனக்கு இல்லை, அக்னி அக்னிக்குன்னாரா. சரி வாயில எடுத்து அக்னியில போட்டுட்டானா, எடப்பா எச்ச பண்ணி போட்டியானா, ஜலத்தை வந்து போட்டுட்டா, ஜலத்தை எடுத்து கொட்டிட்டா சரியா போச்சு. ஆக மொத்தம் காரியம் முடிஞ்சு போச்சுன்னு வேடிக்கையா சொல்லுவா. ஒண்ணுமே தெரியல அந்த காலத்துல கர்த்தாக்களுக்கு, சுவா நம்ம சாப்பிட நினைச்சிட்டு இருக்கான், எச்சையா எடுத்து ஜலத்தை கொட்டி முடிச்சுட்டான். அந்த மாதிரி இந்த காலத்துல நமக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். பண்ணாதுன்னு ஆரம்பிச்சு விட்டாதுன்னு தோலும், ஆரம்பிக்கவே வேண்டாம். அது மாதிரி இந்த கர்மயோகம் பண்ணச்சு அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வராதுண்டு. இது இப்படி வச்சுக்கோ, லிப்ட்ல போற மாதிரி, படிக்கட்டு ஏறி போற மாதிரி, படிக்கட்டில் ஏறி போயிட்டு மேல முடியல அப்படின்னா அங்கேயே உட்கார் ரெஸ்ட் எடுத்து அப்படியே மேல போக வேண்டியதான். அடுத்து இதுவரை முடியல, என்னால டேக் பிரேக் சொல்லி எடுத்துக்கலாம். லிப்ட்ல கீழே மாட்டிட்டு வச்சுக்கோ, போய் நோட்ல இருந்துருத்துனா திருப்பி கீழே இறக்கி விட்டுடுவா, லிப்ட் சரியா வர்க்கால வா அப்படின்னு இருக்கு. அப்ப ஞான யோகத்துல போறாலும் ரிஸ்க் ஜாஸ்தி, விழுந்தா மேலேருந்து கீழே தொப்புன்னு வேணும். ஆனா கர்மயோகம் பண்ணாலும் அப்படி இல்லை, அப்படியே அங்க போய் முடியலன்னு சொன்னா கூட அந்த ஃப்ளோர் வரைக்கும் அங்க அது நிரந்தரமா ஆயிடுறது. அப்புறம் மேற்கொண்டு அங்கேயே அப்படி மேலே ஏறி போக வேண்டியதான். அதான் நாயக அபிக்ரம நாசக அஸ்தி, எடுத்துட்ட எஃபர்ட் வேஸ்டா போகாதுன்னு அர்த்தம். நம்மளே சில காரியங்கள் பாக்குறோம், சில காரியங்கள் பண்ணச்சே பாதி நிறுத்திட்டோம் வச்சுக்கோங்க, போனது போச்சு. அவள் தான் கிச்சன் தான் ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும், அதாவது டிஸ்கிரிமினேஷன் வச்சுக்காதீங்க. எனக்கு தோன்றது நிறைய விஷயம் அங்கதான் யோசனை ஈஸியா புரியுது. சில இதெல்லாம் ஊற வச்சுட்டோம் போயிருச்சு அப்படின்னா அந்த டைம் பாஸ் ஆகிட்டா யூஸ் பண்ண முடியாது திருப்பி, அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி கர்மயோகம் பண்ணச்சு கேட்டா பண்ண வரைக்கும் ரிசல்ட் உண்டு, அது அழியாது, அங்கேருந்து கண்டிப்பா பண்ண. இஹ அபிக்கமநாசக அஸ்தி பிரத்யவாய வித்தியத்தை, பாபம் வந்து சேராது. அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் பிரம்மராட்சசனா போயிட்டேன், யாகம் பிடிச்சி பிரம்மராட்சசனா போயிட்டேன், அந்த மாதிரி பாபம் வந்து சேராது. ஸ்வல்பமபி எஸ்த தர்மசிய திராயத்தே மகதோ பயாது, என்ன அர்த்தது, பெரிய பயத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது, கொஞ்சோண்டு இருந்தா கூட இட் வில் ஹெல்ப் அஸ் டு கெட் அவுட் ஆஃப் சம்சாரம் சொல்லப்படுறது. இஹ கர்மயோகே ந அபிக்ரமண அபிக்கிரமநாசக அஸ்தி, இஹன்னு சொல்லச்சு கர்மயோகத்துல ந அபிக்கிரமநாசக அஸ்தி, ஆரம்பிச்சு அந்த பலன் இருக்கோனா அந்த பலனானது போகாது அழியாது. 10% பண்ணா அந்த 10% என்ன பலனோ அது அப்படியே இருக்கும். அபிக்ரம ஆரம்ப அபிக்கிரமனது ஆரம்ப நாசகனது பல சாதன பாவநாசக, அபிக்கிரமன்னு ஆரம்பம் அர்த்தம், நாசகன பல சாதன பாவநாசக, அந்த பலன் கொடுக்கக்கூடிய அந்த பாவமானது போகாது அப்படியே இருக்கும். ஆரப்தசிய அசமாப்தசிய விச்சின்னசிய அப்படி ந நிஷ்பலத்துவம், ஆரம்பிச்சுட்டு அசமாப்தசிய முடிக்காம விட்டது அதனால விச்சின்னசிய ஏற்ற தடைப்பட்டு போயிடுது. ஏன்னா சில யாகங்கள்லாம் 15 நாள் பண்ணோம், 30 நாள் பண்ணோம், 7 யாகம் சில ரொம்ப நாள் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்றதா இருந்தா தசரதன் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்துல பயப்பட்டான, புத்திரகாமேஷ் யாகம் பண்ணணும், அவ்வளவு லேசான காரியம் இல்லை பண்றது, நம்ம நம்மள ஒரு ஸ்ராத்த காரியம் வந்தாலே அவ்வளவு பயமா இருக்கு, நல்லபடியா முடியலவே உலகப்பட்ட காரியம் இருக்கா தலையே இந்த பண்றதுக்கு, ஒரு பண்ற ஒரே வைத்தியகரமான அதுவாக தான் இருக்கு வச்சுக்கோ. அப்ப தசரதன் பண்ணச்சே பயந்து பயந்து பயந்து பண்ணா ஒன்று விதமான எந்த பிரேக்கும் வந்துடக்கூடாது, வந்துருதுன்னா பாப்பங்களை அது சேர்றது. அது மாதிரி விச்சின்னசியாப்பி ந நிஷ்பலத்துவம், ஆரப்தசிய விச்சேதே பிரத்யவாயாபி ந வித்தியதே, பலன் கிடைக்காம போகாதுன்றது கிடையாது, பாபமும் வந்து சேராது அப்படின்னு. அஸ்ய கர்மயோக்யா கர்மயோகாக்கிய ஸ்வதர்மஸ்ய ஸ்வல்பாம்சஹ அபி மகதோ பயாது சம்சார பயாது த்ராயதே, பலன் கொஞ்சம் இருந்தா கூட சம்சார பயத்தை அதை காப்பாத்துறதுன்னர். அயம் அர்த்தஹ பார்த்த நெய்வேக நாமுத்திர விநாச சஸ்ய வித்யதே அப்படின்னு சொல்லப்படுற 6ஆம் அத்தியாயத்துல இது உத்தரத்துல பிரபஞ்சிஷ்யதே. இங்கேயும் சரி அமுத்திரனா வேற உலகத்துல, இது வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன்டு ரெடீம் பண்ற வரைக்கும் இருந்து, ரெடீம் பண்ண மறந்துட்டாலும் பாயிண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும், எக்ஸ்பைரி கிடையாது அந்த பாயிண்ட்ஸுக்கு, 30th June அப்புறம் உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, அதனால கிடையாது, நீங்க ரெடியும் பண்ணி கூட இருக்க வரைக்கும் இருந்துட்டே இருக்கணும். இது அந்த கர்மயோகத்தை பண்ணி பாதில் நிறுத்தினா கூட அந்யானிஹி லௌகிக லௌகிகாணி வைதிகாணி சாதனானி விச்சின்னானி நகி பல பிரசவாய பவந்தி பிரத்யவாயாயச்ச பவந்தி. இப்படி கர்மயோகத்தை கொண்டு பண்ணாத லௌகிக வைதிக கர்மங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன ஆகும், பலத்தையும் அது கொடுக்காது, அப்படி விட்டு போச்சுன்னா பிரத்யவாய பாபத்தை, பிரத்யவாய பாபம்னா பண்ண வேண்டிய கர்மாவை பண்ணாட்டி பிரத்யவாய பாபம் சொல்லுவாங்க, அதாவது நித்திய கர்மா சந்தியாவந்தனாதிகள்லாம் இருக்கணும், அதெல்லாம் பண்ணா என்ன பலன் கேட்டா ஒரு பலனும் கிடையாது, பண்ணலனா பிரத்யவாய பாபம் சேர்றது. ஸோ பாப்பத்தை தடுக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணியே ஆகணும் சந்தியாவந்தனாதிகள் தான். அப்படி அந்த இந்த கர்மயோகமா பண்ணாட்டி இதெல்லாம் வந்து சேரும் சொன்னார். காமிய கர்ம விஷயாயா புத்தேகே மோட்ச சாதன பூத கர்ம விஷயாம் புத்தி விஷநஷ்டி, அதாவது இப்போ கர்மால் நிறைய விதம் இருக்கு, நித்திய கர்மா நைமித்திக கர்மா காமிய கர்மான் இருக்கு, காமிய கர்மான ஒரு பலனை குறிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு, அதுலயும் என்னன்னு கேட்டா அதையும் எம்பெருமானுக்கு வந்து ஒரு கைங்கரியமா நினைச்சிட்டு பண்ணோம்னா அந்த பலனை ஒட்ட போறதுன்னு சொல்லப்படுறேன். ஏன்னா அதுக்கு சொல்றாரு விவசாயாத்மகா புத்தி ரேகேக குருநந்தன பகுஷாக்கா ஹினந்தாச புத்தைய அவ்வசாயினாம், விவசாய விவசாயனாலே நிச்சயம் அர்த்தம், நிறைய அர்த்தம் இருக்கு, விவசாயம் ஹார்ட் ஒர்க் இருக்குன்ற, அதனால தான் விவசாயின்னு சொல்றோம் தமிழ்ல, விவசாயியும் விவசாயி, விவசாயினாலே உழைப்பாள்னு அர்த்தம், அதான் விவசாயி. இந்த இடத்துல என்னன்னு கேட்டா ஒரு ரெசல்யூஷன், ஒரு ஃபிக்ஸட்னஸ், விவசாயாத்மிகா புத்தி ஏக இக இகன்னு சொல்லிச்சு எல்லாம் கர்மயோகா. போன பத்தியத்திலையும் பார்த்தோம் விவசாயாத்மகா புத்தி ஏக இஹ குருநந்தன, ஏகா இஹ குருநந்தன, குருநந்தன அர்ஜுனா கர்மயோகத்துல இந்த ரெசல்யூட் மைண்ட் இருக்கணும், இது வந்து 1 pointed. ஏன்னா கர்மயோகம்ன்றது ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், ஒரு கர்மா பண்றது இல்ல, கர்மயோகம் என்ன கேட்டா பண்ணக்கூடிய எல்லா கர்மாவையும் எனக்காக பண்ணல, பலனுக்காக பண்ணல, பெருமாளுக்காக பண்றேன்னு பண்றது. அப்ப வேற வேற காரியத்துக்கு வேற வேற பலன் இருக்கு. ஆக்சுவலா ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 10 காரியம் பண்ண வச்சுக்கோ, கர்மயோகம் பிராக்டிஸ் பண்ணா 10 காரியம் பண்ணோம்னா 10 காரியத்துக்கும் வேற வேற பலன் உண்டு. ஆக்சுவலா அப்ப காதல ஃபர்ஸ்ட் வந்து நான் கருத்து பண்ணா அதோட பலன் வேற, ரெண்டாவது கிரகத்துக்கு பலன் வேற. இப்படி இண்டிவிஜுவலா பார்க்கச்சே பத்து காரியத்துக்கு பலன்கள் வேறையா இருந்தாலும், பட் இவருடைய ஒரே பர்பஸ் என்ன, இப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாரு. அப்ப என்னாச்சுன்னு கேட்டா புத்தி நிச்சயமா இருக்கு. ஒன்னுடத்தோட பலத்துல இவருக்கு புத்தியே போல, இதுக்கு என்ன பலனா வந்துட்டு போட்டோம், ஆனா பண்ற பர்பஸ் என்ன, பெருமாளுக்கு கைங்கரியம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா புத்தியானது ஏகா, அது சிங்கிள் பாயிண்டடா இருக்கு. வேற பகுஷாக்கா ஹெனந்தாச்ச புத்தய அவ்வசாயினாம். இப்படி கர்மயோகம் பண்ணாம இண்டிவிஜுவல் கர்மா கொடுக்கக்கூடிய பலன் மேல ஆசை வச்சுட்டு பண்றவாளுக்கு அந்தந்த பலன் கொடு, அந்தந்த கர்மா அந்தந்த பலன் புத்தியானது பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. இக சாஸ்திரியே சர்வஸ்மின் கர்மணி, இந்த கர்மயோகத்துல சர்வஸ்மின் கர்மணி எல்லா கர்மாவளையும் விவசாயாத்மிகா புத்தி ஏகா. விவசாயாத்மிகானா அந்த நிச்சயமான புத்தியானது புத்தி ஏகான்னு சொல்லிச்சு, மைண்ட் ஆனது போக்கஸ்டா நடத்தும், இங்க இங்க அலபாயில ஒரே பலன் தான் அப்படின்னு இருக்கு. முமுக்ஷுனா அனுஷ்டேயே கர்மணி புத்தி விவசாயாத்மகா புத்தி. ஏன்னா முமுக்ஷுன்னு சொன்னாலே மோட்சத்துல எவனுக்கு ஆசை இருக்கோ அவன் தான் முமுக்ஷு. அப்ப அவன் பண்ற எந்த கர்மாவுக்கும் அவனுக்கு பலன் கேட்டா மோட்சம் தான். அவாந்திர பலனும் கிடையாது. இப்ப இது கொடுக்க போறது இது கொடுக்க போறதுன்னா அந்த பலன் மேல அக்கறையே இல்ல, ஏன்னா அதான் பல தியாகம் பண்ணியாச்சு, மோட்சம் தான். விவசாயனா என்ன, நிச்சய விவசாயோ நிச்சய, விவசாயம்னா நிச்சயம், நிச்சயம் ரெசல்யூஷன். சாஹி புத்தி ஆத்ம யாத்தாத்ம நிச்சய பூர்விகா. அப்படி எப்படி கிடைக்கும் அது, அது வந்து ஆத்ம யாத்தாத்ம நிச்சய பூர்விகா. முதல்ல இப்ப மேல சொன்னா கீழே சொன்னாலும் அந்த ஆத்ம ஞானம் ஏற்பட்டாதான் இந்த சிங்கிள் பாயிண்ட் ரெசல்யூஷன் வந்து கிடைக்கும். காமிய கர்ம விஷயாத்து புத்தி அவ்வசாயாத்மிகா. காமியத்துக்காக பண்ணக்கூடிய கர்மா இருக்கே, இந்த கர்மாவை நான் எதுக்காக பண்றேன், ஒரு புத்திரனுக்காக பண்றேன், இல்ல ஸ்வர்க்கத்துக்காக பண்றேன்னு சொல்லி பண்ணச்சு, அந்தந்த பலனை குத்து நோக்கி பண்ணச்சு, அது அவ்வசாயாத்மிகா இருக்கு, அனிச்சிதமா இருக்கு. தத்ரஹி காமாதிகாரே தேகாத்து அதிருப்த ஆத்ம அஸ்தித்வ ஞானம் மாத்திரம் அபேட்சிதம். அப்ப அந்த கர்மாவை பண்றதுக்கு ஒரு ஞானம் வேணும். இப்ப ஒருத்தர் ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு யாகம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு யாகம் பண்றனா அவருக்கும் ஆத்மா வேற சரீரம் வேற ஞானம் தேவைதான். அந்த ஞானம் இல்லாட்டி ஏன் சொர்க்கத்துக்கு போறான், இங்கே இருப்பானே சரீரமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு சொல்லிச்சு. அப்ப சொர்க்கத்துக்கு மேல நம்பிக்கை வரப்போறது இல்ல, பட் ஸ்வர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சொர்க்கத்துக்கு நான் போனோம்னா அப்ப ஆத்மா வேற சரீரம் வேற ஞானம் அங்கேயும் தேவைப்படுறது. அந்த ஞானம் இல்லாம அந்த கர்மா பண்ண முடியாது. கர்மாதிகாரே தேகாத்து அதிரிக்த ஆத்ம அஸ்தித்வ ஞானம் மாத்திரம் அபேட்சித்தம். அங்க என்ன தேவைன்னு கேட்டா தேகத்தை காட்டிலும் ஆத்மாவானது வேற, இந்த லோகத்துக்கு இந்த சரீரம் வேற லோகத்துக்கு போறதா இருந்தா இந்த சரீரத்தோட போக முடியாது, அதனால ஆத்மா மாத்திரம் போறது இத்தியாதியான ஞானம் இருந்தா போறோம் அப்படின்னா. ந ஆத்மஸ்வரூப யாத்தாத்ம நிச்சய, ஸ்வரூப ஞானமானது அவசியம் இல்லை, வெறும மேலோட்டமா ஆத்மா வேற சரீரம் வேற அப்படின்னு ஞானம் இருந்தா போறும் அதுக்கு. ஸ்வரூப யாத்தாத்ம நிச்சய அப்படி ஸ்வர்காதி பலார்த்தித்வ தத் சாதன அனுஷ்டான தத் பலானுபவானாம் சம்பவாத்து அவிரோதாச்ச. அதாவது ஸ்வரூப யாத்தாத்ம நிச்சய அப்படி, ஸ்வரூப யாத்தாத்மன்னா இப்போ ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கு இல்லையா, அது கிடைச்சாலும் ஸ்வர்காதி பலார்த்தித்வ தத் சாதன அனுஷ்டான தத் பலானுபவானாம் சம்பவாத்து. இதுக்கும் ஸ்வர்காதி பலன்கள்லாம் கிடைச்சாலும் ஒன்றும் விரோதம் இல்லை அப்படின்னு இவ்வாறுக்கும் தெரியும். ஆத்ம ஞானம் பூர்த்தியா ஏற்பட்டவாளுக்கும் ஸ்வர்க்கத்துக்காக அனுஷ்டிக்க கர்மானாலும் பலம் இல்லை, இல்ல ஆத்ம ஞானம் பூர்த்தியா ஏற்படாம வெறும் ஆத்மா வேற சரீரம் வேறன்ற வெறும் ஞானம் இருந்தாலும் அது ஸ்வர்க்க பலனை கொடுக்க போறது இல்லை. சாயம் விவசாயாத்மக புத்தி ஏக பல சாதன விஷயத்தையா ஏகா. அப்படி இந்த விவசாயாத்மிகா புத்தியின் அந்த ரெசல்யூட்டா இருக்கக்கூடிய புத்தியானது ஏக பல சாதன விஷயத்தையா, ஒரு பலத்தை கொடுக்க போறதுனால மோட்சம்ன்ற பலத்தை கொடுக்க போறதுனால அது ஒன்றாகவே இருக்கிறது. நாட் மெனி ஏகஸ்மை மோக்ஷ பலாயகி முமுக்ஷோகோ சர்வாணி கர்மானி விதியந்தே. ஏகஸ்மை மோக்ஷ பலாயன்னு சொல்லிச்சு, ஒரே ஒரு மோட்சம்ன்ற பலனுக்காக குறிச்சு பண்றதுனால அவனுக்கு எல்லா கர்மாவும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கான். அவ்வளவுதான், ஏன்னா நிறைய கர்மான்னு சொல்லிச்சு டிஃபரன்ஸ் வரும், சின்னது பெருசு, இது சின்னதான சீக்கிரம் முடிக்கலாம் பெருசா இப்படிலாம் கிடையாது, எல்லாமே மோட்சத்துக்காக பண்றதுனால அவனோட அப்ரோச்சும் சேமா ஸ்டாண்டர்டா இருக்க போகுது. அத சாஸ்திரார்த்தசிய ஏகத்வாது சர்வ கர்ம விஷயா புத்தி ஏகா ஏவ. எதுக்காக அப்படி சொல்றான்னு கேட்டனா, அதாவது மீமாம்சகா ரெண்டு ஸ்கூல் இருக்க, பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா. இப்போ வேதாந்திகள்ல ஒரு பக்ஷம் என்ன சொல்றான்னு கேட்டா, வேதத்துல ரெண்டு பாகம் இருக்கு, கர்மகாண்டம் இருக்கு ஞானகாண்டம் இருக்கு, சில வேதாந்திகள் சொல்றார் கர்மகாண்டம் தேவையே இல்லைன்னுட்டா. கர்மகாண்டம் தேவையில்லை, ஞான காண்டத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போறோம். அதாவது உபநிஷத்துலாம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போறோம், அந்த ஞானம் வந்தா போறோம், கர்மகாண்டம் தேவையே இல்லைன்னு அதை ஒதுக்கிடுறார். மீமாம்சகர் என்ன பண்றான்னு கேட்டா, ஞான காண்டம் அவளுக்கு இம்பார்ட்டன்டே கிடையாது, அவளுக்கு கர்ம காண்டம் தான் முக்கியம். அதாவது வேதம் எடுத்துட்டா ஃபுல் வேதமும் இம்பார்ட்டண்டா இல்ல ஒரு போர்ஷனா வேதம் தான் இம்பார்ட்டன்டான்னு கேட்டா, ரெண்டு பட்சத்தார் இருக்கா, ஒரு பட்சம் மீமாம்சகர் என்ன சொல்றா கேட்டா, எங்களுக்கு பூர்வ பாகம் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், உத்தர பாகம் எங்களுக்கு அவசியம் இல்லைன்ட்டா. அதாவது கர்மா, ஒருத்தன் பிறந்தான்னா அவன் எந்த வருடத்துல பிறக்கிறானோ அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு ஒரு இனிஷியேஷன் இருக்கும், ஒரு யஜ்ஞோபவீதம் நடந்து அதுக்கப்புறமா அவன் அந்த காரியங்கள்லாம் பண்ணணும். இதுல தான் அவன் கர்மா பண்ணிட்டே இரு. எதுக்காக கர்மா பண்ணணும்னு கேட்டா, வேதம் சொல்றது பண்ணணும். பண்ணா என்ன பலன் கேட்டா, சொர்க்கத்துக்கு வருமா சொர்க்கத்துக்கு போலாம், புத்தன் வருமா புத்தன், இது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கறது. ஆக மொத்தம் இந்த ஜீவனமே கர்மா பண்றதுக்காக தான். இது அதுக்கு கர்மட்டால் பேரு. கர்மட்டால்னா பிரம்ம அந்த கர்மா மட்டும் பண்றது, பிரம்ம ஜானம் கிடையாது. பிரம்மத்தோட ஆகிய பகவானை பிரீத்தி பண்றதுக்காக பண்றேன் அப்படின்னா என்ன கிடையாது, கர்மா பண்ணணும், பலத்தை அனுபவிக்கிறோம். இது இன்னொரு பக்கம் எடுக்க என்ன சொல்றான்னா, பூர்வ காண்டம் ஆனது பிரயோஜனமே கிடையாது, அது வெறும் பந்தத்தை கொடுக்கக்கூடியது, அதனால அதை விட்டுடணும். ஞான பாகம் தான் முக்கியம், அதனால சன்னியாசம் வாங்கிட்டா மோட்சம். இது இன்னொரு வேதாந்திகள். அப்ப சன்னியாசம் வாங்கிட்டா பூர்வ காண்டத்துல சொன்ன எந்த விஷயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாமே இங்க பந்தத்தை கொடுக்கின்றது. ஆனா விசிஷ்டாத்யத்தில் என்ன கிடையாதுன்னா, வேதத்தை இப்படி பிரிச்சு பிரிக்கிறதுன்னு நமக்கு ரைட்ஸே கிடையாது. வேதம்னா ஆஸ் அ ஹோல் டு பி ட்ரீட்டட் ஆஸ் ஒன், பூர்வ காண்டம் உத்தரகாண்டம். பூர்வகாண்டம் என்னன்னு கேட்டா, அதுவும் பகவத் ஆராதனை ரூபம் தான். எல்லா கர்மாவுமே இங்க பகவான் ஆராதிக்கிறதுக்காக தான்றதுதான் இங்க சம்பிரதாயம். அதனால எதையும் விட வேண்டிய அவசியமே இல்லையே. இப்ப ஒருத்தர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்கு, பூரனுக்கு பந்தெல்லாம் வேண்டாம், ஒரு கோடி ரூபாய் விட்டுட்டேன்னு சொல்லி விட்டு வர்றது ஒரு வழி, இன்னும் நல்ல காரியத்தை செலவு பண்றது ஒரு வழி தானே. அப்படி வரைச்சு இங்க இந்த பூர்வ காண்டம் வந்ததும் வி ஹவ் டு டேக் இட் இன் அக்கவுண்ட், வி டு நாட் ரிஜெக்ட் இட். எப்படி பண்ணலாம், அதை பகவத ஆராதனமா பண்ணா அப்ப அதை பண்றதுனால எந்த பந்தமும் ஒட்ட போறது இல்லைன்றது நிர்வாகம். அதனாலதான் இங்க மீமாம்சகம் வந்ததுக்காக சொல்றாரு. மீமாம்சகனா இருந்தான்னா அவனுக்கு மோட்சமே கிடையாது. மீமாம்சகனுக்கு திருப்பி திருப்பி பிறந்த கர்மா பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப அவனுக்கு ஒரு ஒரு கர்மாவுக்கும் ஒரு பலன் உண்டு. அப்ப அந்த கர்மாவுக்கு இந்த பலன்றதுலயே அவன் மைண்ட் குறியா இருக்கும் அவனுக்கு. பட் வேதாந்தியா இருக்கச்சு, மோட்சம் குறியா இருக்கச்சு, எல்லா கர்மாவும் அவன் ஒரு எல்லாம் ஒரே மாதிரிதான். அதாவது கைங்கரியம் வந்துருச்சுனா எல்லா கைங்கரியும் ஒண்ணுதான். கைங்கரியம் வந்துச்சுங்க, டிஃபரன்ஸே இல்லை. ஏன்னா எல்லா கைங்கரியத்தோட பலனும் ஒரே பலன் தான். அதுல திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, இந்த சம்பிரதாயம் ஆனது ஏன் இவ்வளவு வசத்தியானதுன்னா, தீர்த்த கைங்கரியமே சில பேர் பண்ணிருக்கா. நேத்து கூட பேஸ்புக்ல இதுல பார்த்தேன், ஒருத்தர் மேல்கோட்லயும் எங்கேயோ 30 வருஷமா 10 வருஷமா அந்த ஏதோ ஒன்னு மடுக்க ஜலத்தை கொண்டு போய் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் எண்டு கழிச்சு விடுறது. அதுவும் அந்த கைங்கரியம் ஒண்ணு மட்டமான கைங்கரியம் இல்லை, அந்த கைங்கரியத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. அப்ப எல்லாமே கைங்கரியம் சொல்லுச்சு. ஒருத்தர் இதுக்கு கிட்ட எழுந்துட்டு இருக்க, மூர்த்தி கிட்ட எழுந்துட்டு இருக்கார், ஒருத்தர் கடைசியில் எழுந்துட்டு எடுத்து பெருக்கிட்டு இருக்கார், ஏதோ பண்ற, எல்லாமே கைங்கரியம் தானே. அதுல வேடிக்கை சொல்லுவா, இந்த பரிபாஷைகள் ரொம்ப ஜாஸ்தி நம்ம இதுல. அடியன் தாசன் சொல்ற வழக்கம் உண்டு, எங்க சொல்லலாம் தெரியல. இங்க ஒருத்தர் என்ன பண்ணார், அவருக்கு கிட்ட அதாவது எல்லாருக்கும் ஐயங்கார்னு வச்சுங்க, ரொம்ப டிஃபிகல்ட் பீப்புள் டு ஒர்க் வித். நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கச்சு, நானே அந்த அப்படியே வாக்கிங் பண்ண குழந்தைய தூக்கிட்டு, அப்போ நெத்தியில திருமணம்லாம் பார்த்தோன்னே ஒரு லேடி வந்தாங்க. அவள் வந்து சொன்னா, ஊருக்கு பூசு எங்க பார்த்து ஊருக்கு பூசுன்னு தெரிஞ்சது. ஓ நீங்களா ஐயங்காரா? ஆமாம். ஓ ஐயங்கார் வெரி நைஸ் பீப்புள், பட் டோன்ட் மிஸ்டேக் மீ, வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் அப்படின்னா. ஏன்னா அவ்வளோ ஈகோ அவ்வளோ எல்லாம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க, இன்னும் மறக்க முடியாதுனால. அப்படி ஒருத்தர் இருந்தார், அடியன் அடியன்னு சொல்லிட்டு இருந்தார். அர்த்தக்கர் திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கார், திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கார். பார்த்தா பார்த்ததுல ஜலம் காலியாயிருக்கு. ஜலங்காலியானே, சுவாமி போய் பின்னாடி கிணறு இருக்கு, இவரும் அடியே சொல்லிட்டு இருக்காரு. சரி சுவாமி போய் கிணத்துல இந்த குடம் ஜலம் எடுத்துன்னு வரும் அப்படின்னு. இதுக்கு அடியந்தான் கிடைச்சனா அப்படின்னாரு, இதுக்கு அடியந்தான் கிடைச்சனா அப்படின்னாரு. ஏன்னா அவரை பொறுத்திருக்க ரொம்ப மட்டமான காரியம் கிணத்துலயும் ஜலத்தை கொண்டு வருது, வேற ஏதாவது காரியம் சொல்லும். நான் வந்து இது எல்லா காரியமும் வந்து பெருமாள் கேக்கிறேன் தான், இது வசதி மட்டம் எதுவுமே கிடையாது. அந்த புத்தி வந்துருச்சுனா ராமானுஜருடைய ஆக்ஞையில திருமலையில போய் ஒருத்தர் கைங்கரியம் பண்ணியிருந்தார். விரும்பத்து நந்தவனம் புஷ்பம் நம் தோட்டத்தை செட் பண்ணி அனந்தாழ்வான், திருமலை அனந்தாழ்வான் வம்சமே இருக்கு இன்னைக்கு. அவள் கைங்கரிய தோட்டத்தை பாத்துக்கிறது அவன் கைங்கரியம். பெருமாள் வந்தார், பெருமலை உபாரிச்சிட்டு வெயிட் பண்ண காரியம் இருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி கன்விக்ஷன், அது எப்ப வரும்னு கேட்டா அது ஏக்க பல அந்த நிச்சயமான புத்தி எதுவா இருந்தாலும் கைங்கரியம் எல்லா கைங்கரியத்துக்கும் பலன் பெருமாள் கைங்கரியம் பண்றதுதான் அப்படின்ற புத்தி அப்படி வரைச்சு நமக்கு எது இருக்காது. நம்மளா கொண்டு வேற வேற அர்த்தத்தை கல்பிச்சோம்னா ஓ அது பண்ணா அதுக்கு உண்டான பலன் வேற இதுக்கு பலன் வேற சொல்லச்சு புத்தியானது அளப்பாயிருது இதுக்கும் அதுக்கும் வேற அது எந்த கர்மாவா பண்ணாலும் பெருமாள் கைங்கரியம் வரைச்சு. அதனால்தான் சங்கல்பம் சொல்லச்சு எல்லாமே வந்து கைங்கரிய ரூபம் இல்ல பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்லி நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்லிடுறோம் முதல்ல எல்லாமே அவனுக்காக பண்றதுன்ட்டு. அதனால தான் திருப்பி திருப்பி அத சாஸ்திரார்த்த ஏகத்துவத்தை சொல்றதுக்கு காரணம் இதுதான். அவ்யவிதாய நாம் தூ ஸ்வர்க புத்திர பசு அன்னாதி பல சாதன கர்மா அதிகதானாம் புத்தய பல ஆனந்தியாத்து அனந்தாக தத்ராபி பகுஷாக்காக. அப்படி பழத்தை மட்டும் ஒரு பிரயோஜனமா பார்த்து பண்றவாளுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு கர்மாவுக்கு ஒரு ஒரு பலன், ஒரு கர்மாவுக்கு ஒரு பலன் தான் பரவாயில்ல. சில யாகங்கள்ல முக்கியமான பலன் உண்டு, அதர ஆன்சிலரியா இந்த பெட்ரோல்லாம் எடுக்கிறா மாதிரி பெட்ரோல் எடுக்கச்சே வெறும் அது மட்டும் வருது இல்லை, கூட என்னமோ நிறைய விஷயங்கள்லாம் வருது. அது மாதிரி ஒரு கர்மாவுக்கு நிறைய பலன் இருக்கான். அப்ப ஒரு ஒரு கர்மாவுக்கும் பலன் வேற, அதுக்குள்ளேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதனால அவளுடைய புத்தியானது நிச்சயமான தன்மையை அடைய முடியாது. இந்த இதுக்கு மேற்கொண்டு தசபூர்ண மாதம் சொல்ல நம்ம ஸ்கிப் பண்ணலாம், அதெல்லாம் டூ டெக்னிக்கல். ஏத துத்தம் பவதி நித்தியேஷு நைமித்திகேஷு கர்மசு பிரதான பலானி அபாந்தர பலானி செ யானி சூயமானானி தானி சர்வாணி பரித்தியஜ மோக்ஷைக பலதையா சர்வாணி கர்மாணி ஏக சாஸ்திரார்த்ததையா அனுஷ்டேயானி. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய கர்மாலாம் டோட்டலி ஏலியன் ஃப்ரம் வாட் இஸ் பிரிஸ்கிரைப் டு அஸ். அதனால இதை புரிஞ்சுக்கிறது அந்த காலத்தில் என்ன பண்ணு கேட்டா டெய்லி பண்ணக்கூடிய காரியத்தில் முக்கியமா நித்திய கர்மா நைமித்திக கர்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஒன்னு ஒன்றுக்கும் பலன் வேறையா இருந்தா கூட என்ன பண்ணோம் மோக்ஷீக பலத்தையா அவைகள்லாம் அந்தந்த பலத்தை விட்டுட்டு இதுக்கெல்லாம் மோட்சம் மாத்திரம்தான் ஒரே பலன் அப்படின்னு கர்மயோக சிந்தனையோட சர்வாணி கர்மானி ஏக சாஸ்திரார்த்தத்தையா நிஷ்டையானி எல்லாத்தையும் ஒரே இதுவா லட்சியத்தோட பண்ணணும் அப்படின்னு. காமியானிச்ச வர்ணாசிரம உச்சிதானி தத்தத் பலானி பரித்தஜ மோட்ச பல சாதனத்தையா நித்திய நைமித்திகை ஏகீகிருத்திய யதாபலம் அனுஷ்டையானி இது. சரி நித்தியம் சொன்னார், நைமித்திகம் சொன்னார், காமிய கர்மம் சொல்லதான் இருக்கே அதை என்ன பண்ணுன்னு கேட்டா அதையும் அவாவா வர்ணாசிரமத்துக்கு உகந்த மாதிரி இருக்கக்கூடியத அந்தந்த பலன்களை விட்டுட்டு அவைகளையும் எம்பெருமானுக்கு மோட்சம்னா என்ன கைங்கரியம் தான் வரணும் இல்லை. மோட்சம்னா ஏதோ அப்சிராக்ட் கான்செப்ட் இல்ல, மோட்சம்னா கைங்கரியம் தான் அவ்வளவுதான். அந்த கைங்கரிய ரூபமா எவ்வளவு முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்ட்டு பண்ண வேண்டாம்னு இல்ல. சிலதெல்லாம் சம்டைம்ஸ் லோக ஹித்தத்துக்காக சில எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப மழை வேண்டி ஜபம் எல்லாம் சொல்ற, இல்லாட்டி ஏதோ ஒரு டிபிகல்ட்டி போறதுக்காக சொல்றா வச்சுக்கோங்க. இப்ப சுவாமி அபிதீஸ்தமெல்லாம் சுத்தி பண்ணிருக்காரு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இச்சையை முன்னிட்டு இருக்கு, காமியமா சொல்லலாம். பட் அந்த காமிகரமாவும் கடைசியில பார்த்தா லோக ஹிதத்துக்காக மழை பெஞ்சு இன்னும் பெருமாளுக்கு எங்கேயும் பண்ணலாம். அதாவது அந்த புத்தியோட பண்றதுனால அவைகளையும் எவ்வளவு முடியுமோ யதாசக்தி அதை அனுஷ்டிக்கணும்னு தாத்பரியமானது இப்படி சொன்னார். அடுத்து இப்ப அந்த காலத்துல பாருங்க, கிருஷ்ணர் அர்ஜுனர் காலத்திலேயே நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கு வேதாந்தத்துக்கு. இப்ப அட்டாக் பண்றார், அத காமிய கர்மஹாதிக்கிருத்தான் நிந்ததி யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரபதந்த விபஷ்சிதா வேதவாதரதா பார்த்த நானிதஸ்தீதி வாதினஹ காமாத்மா அனஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பல பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகேஸ்வரிய கதிம் பிரதி போகேஸ்வரிய பிரசக்தானாம் தயாபகத சேதசாம் வியவசாய ஆத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயதே. மூணு ஸ்லோகத்துக்கும் கடைசியில தான் இம்பார்ட்டன்ட். வியவசாய ஆத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயதே, அவளுக்கு இந்த நிச்சயமான புத்தியானது ஏற்படுறது இல்லை. யாருக்குன்னு கேட்டா யாம் இமாம் புஷ்பிதாம் வாசன் பிரபதந்தி அவிபஷ்சிதா. விபஷ்சித்னா ஞானம் உடையவன் ஞானி, அவிபஷ்சித்னா அஞ்ஞானி. என்ன அஞ்ஞானின்னு கேட்டா வேதமானது மொத்தமும் ரெண்டு பாகம், ஒன்னு வந்து எம்பெருமானை பற்றி சொல்ல வந்தது, எம்பெருமான தன்மைகளை சொல்ல வந்தது அது உபனிஷத்து. முன்னாடி இருக்கக்கூடியது அவனை எப்படி ஆராதிக்கலாம் சொல்ல வந்தது. ஆக மொத்தம் ரெண்டும் இம்பார்ட்டன்ட். பின்பாக வேண்டாம் பெருமை பண்றேன்னு சொன்னா பிரம்மஞானம் ஏற்பட போறது இல்லை. இல்ல முன்பாக வேண்டாம் பின்னாடி இருக்கிறது மட்டும் போறதுன்னு சொன்னா எப்படி உபாசனம்னு தெரிய போறது இல்லை இப்போ. அதனால ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன பண்றா யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம், பூர்வ மீமாசகர் சொல்றா புஷ்பிதாம் வாச்சம்னா அப்படியே கேட்கறதுக்கு ஃபிளவரி லாங்குவேஜ் சொல்ல பாருங்க, இங்கிலீஷ்லயே இருக்கு ஃபிளவரி லாங்குவேஜ் சொல்ற. என்னன்னா கேட்கறதுனா நல்லா இருக்கு, ஆனா பூ மாதிரி தொட்டா கசங்கிடுறது, ஒன்னும் நிக்க சப்ஸ்டன்ஸ் நிக்க மாட்டேன்றது. புஷ்பிதாம் வாச்சம் பிரபதந்தி என்ன சொல்றாவாலாம், வேதவாத ரத்தா பார்த்த நானே தஸ்தீதி வாதினஹ, வேற ஒன்றும் கிடையாதுப்பா, இவ்வளவுதான் இருக்கு. டிசையர் தான் முழுக்க முழுக்க உனக்கு இந்த பலன் வேணுமா, இந்த கர்மாவை பண்ணு, இந்த பலன் அனுபவி. அதோட பலன் முடிஞ்ச உடனே திருப்பி வா, திருப்பி பண்ணு. எப்படி நதியானது மலையிலேருந்து பெருகிறது, நாட்டில் வருது, கடலுக்கு போகிறது, திருப்பியும் மலை நாடு கடலுக்கு இப்படி போகிறது, அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்றாலாம். காமாத்மானக சொர்க்கபராக, காமாத்மனகனா காமம் தான் நல்ல ஆசை, பல ஆசைகள் இருக்கு. ஸ்வர்கபராக ஸ்வர்க்கத்துக்கு போனோம், ஜென்ம கர்ம பலப்பிரதாம். என்னாச்சு இதெல்லாம் திருப்பி திருப்பி ரீபர்த்தை கொடுக்கக்கூடியதுதான். ஏன்னா ஸ்வர்க்கத்துக்கு போனா என்ன கேட்டாச்சுங்கோ, அது வந்து ஒரு ஸ்டார் இருக்கும், அதுல கீழே பார்க்கச்சு வேலிட் ஒன்லி அன்டில் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த அந்த டிக்கெட்ல. நம்ம மாட்டுக்கு போய் பர்மனண்டா இருக்க முடியாது, அங்கேயும் தள்ளி விட்டுருவா, டைம் ஆயிடுத்து போக போயிட்டு வா அப்படின்னு தள்ளி விட்டுருவா. திருப்பி இங்க வந்து திருப்பி பிறக்க வேண்டியதுதான். அது மாதிரி அது என்னாச்சு, ஜென்ம கர்ம பலப்பிரதாம், திருப்பி திருப்பி பிறக்கிறதுக்கு ஒரு இதை கொடுக்கறது. கிரியா விசேஷ பகுலாம், நிறைய கிரியைகள் இருக்கு. போகேஸ்வரிய கதிம் பிரதி, போக ஐஸ்வர்ய லார்ட்ஷிப் என்ஜாய் பண்றது ரெண்டுத்துக்கும் கொடுக்கக்கூடியது. அப்ப என்னாச்சு, போகேஸ்வரிய பிரசக்தானாம் தயா அபகிருத சேத்ததாம், இந்த போகங்கள் ஐஸ்வர்யங்கள் அது பின்னாடி போறவாளுக்கு, தயா அபகிருத சேத்ததாம்னா அவைகளால அபகரிக்கப்பட்ட புத்தியை உடையவர்களுக்கு, விவசாயாத்மிகா புத்தி சமாதவும் ந விதியதே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு, நிச்சயமான ஒரு எண்ணம் இருக்கு, அவ மனசுல வரவே வராது அப்படின்ட்டு. யாம் இமாம் புஷ்பிதா புஷ்பமாத்திர பலாம், ஒரு விருட்சம் எடுத்துருந்தோம்னா பூ மட்டும் எண்டு இல்லை அந்த விருட்சத்துக்கு, பூவுக்கு அப்புறம் காயாருது, காய் பழமாயி திருப்பி போறது இல்லையா, அது வரைக்கும் போகாம என்ன தாத்திரம் கேட்டா மேலோட்டமா நடத்தத்தை பாக்குறா, எதுக்கு உள்ள கர்மா இருக்கு, நீ என்ஜாய் பண்றதுக்கு தான் அப்படின்ட்டு. இப்ப சரீரம் எதுக்கு இருக்குன்னு கேட்டா நம்ம நினைக்கிற மாதிரி இட் இஸ் சர்விங் அவர் பர்பஸ் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா உண்மையில அப்படி இல்லை. அதுக்குதான் அந்த கம்பெனி எக்ஸாம்பிள் அடிக்கடி கொடுக்கறது, இந்த டிபார்ட்மெண்ட்ல சண்டை ஏன் வருதுன்னு கேட்டேன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட் நினைக்கிறான் எண்டு நிறுத்தம் நினைக்கிறான். நம்ம டிபார்ட்மெண்ட் எங்க போனாலும் சண்டை இருக்கு, ஹாஸ்பிட்டல் போங்க எங்க இருந்தாலும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இதான் நாங்க பண்ணுவோம், அது இட்ஸ் நாட் இன் மேன். ஏன் கேட்கறேன்னா அவன் வந்து காமன் இதை நினைக்கிறது இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அதுக்கு மிஷன் மிஷன்லாம் இருக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணவன் அது நினைக்கிறது இல்லை, எங்களுக்கு இதை பண்ணா பாதகம் நாங்க பண்ண மாட்டோம்னா அவன் என்ன சொல்ற மாதிரி எங்களுக்கு இதை பண்ண நாங்க பண்ண மாட்டோம். இப்ப இந்த சண்டை வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, மேலோட்டமான வியூ, குடும்பம் நடக்கணுமே நினைக்கிறது இல்ல யாரும், என்னோட இது இதுதான், இங்கதான் இருப்பேன் அங்கதான் இருப்பேன், அதனால என்னது பிரச்சனைகள் நிறைய வருது. அப்படி ஏன்னா, யாமிமாம் புஷ்பிதா புஷ்பமாத்திர பலாம் ஆபாத ரமணீயாம் வாசம், மேலிருந்தவரையா பகச்சர் மாதிரி இருக்கு கேட்கறதுக்கு. ரைட். அவிபஷ்டிதா, அவிபஸ்திதனா அல்பஜ்யாக, மிகவும் குறைந்த அறிவை படைத்தவர்கள், போகேஸ்வரிய கதி பிரதி வர்த்தமானம் பிரபதந்தி, போகம் என்ன ஐஸ்வர்யம் என்ன, இதுக்கு பொண்ணு ஏன்னா வேற யாரும் இல்லை, நம்மளே தான் திருப்பி பார்த்தா வச்சுக்கோ, நம்மளே கடைசியாக பார்க்க கம்ஃபர்ட் தான் பார்க்குறோம் எல்லாத்துக்கும். ட்ரெயினில் ஏசி கிடைச்சா வரேன், இல்லாட்டி வரமாட்டேன், போய் அங்கே சேவிக்கணுமே போகணுமே அது நமக்கு புரியல, போகிற ஜேர்னி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இருந்தால் வரேன் இல்லாட்டி வரது இல்லைன்னு நினச்சி பார்த்தா சின்ன வயசுல நடந்தே போயிருக்கோம், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் ட்ரெயினை ஏறி இதே திருப்பதிக்கு, அங்கேயே காலங்காத்தால எழுதி எத்தையோ கட்டி எடுத்துட்டு மலையில ஏறி நடந்து போயிருக்கோம். இன்னைக்கு வந்து கேட்டா உங்களுக்கு புக் பண்ணா கேப் ஆத்த வாசலுக்கு வருது, ஆஷன் போகிறது கொண்டு வந்து விடுறான், இன்னைக்கு நம்மளால போக முடியல, அன்னைக்கு போயிட்டு தான் இருந்தோம், ஏன்னா இப்ப சுகம் கண்டு போயிருது உடம்பு. அது மாதிரி நமக்கும் இந்த மேலோட்டமான அந்த சுகம் தெரியறது இல்லையா, அது மாதிரி அல்பஜ்யாக போகேஸ்வரி கதின் பத்தி வர்த்தமானம் பிரவதந்தி, வேதவாத ரதாக வேதேஷு ஏ ஸ்வர்காதி பலவாதாக தேசரக்தாக. ஏன்னா கண்ணுக்கு தெரியக்கூட பலன்ற சொல்றது பூர்வகாண்டமானது, புத்தன் வேணுமா யாகம் பண்ணு, பசு வேணுமா பண்ணு, இந்திரியங்கள் நல்லா இருக்கணுமா பண்ணு, இதெல்லாம் பார்க்கக்கூடிய பலனா இருக்கு. மோட்சம்னு சொன்னா வச்சுக்கோங்க அது ஒன்றும் நம்பிக்கை ஸ்ரத்தை ஏற்பட மாட்டேன்றது, அதனால இவ என்ன பண்ற, தேச தக்தாக ந அந்நியதஸ்தி, இதற்காட்டிலும் வேற கிடையாது, இது வாதினக தத் சங்காதிரேக்கேன ஸ்வர்கா ஸ்வர்காதேகே அதிகம் பலம் ந அந்நியதஸ்தி இது வதந்தக, ஸ்வர்க்கத்தை காட்டிலும் வேற பலன் கிடையாது, அதனால அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணு அப்படிங்கிற. காமாத்மான காமப்பிரபண மனசக, காமாத்மனகனா அந்த காமம்னா டிசைர்ஸ், அதுல ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்டைஸ் வாழ்க்கு, ஸ்வர்க்கபராக ஸ்வர்க்கபராயனாக ஸ்வர்காதி பல அவசானே புனர்ஜென்ம கர்மாக்கிய பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் தத்வஜான் ரஹிததையா கிரியா விசேஷ பிச்சுராம் தேஷாம் போகேஸ்வரே கதிம் பிரதி வர்த்தமானாம் யாம் இமாம் வாசம் ஏ பிரபதந்தி இது சம்பந்தா. ஸ்வர்க்கபலன் முடிஞ்ச உடனே திருவி புனர்ஜென்ம, புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் சொன்னார் சங்கராச்சாரியர். அது மாதிரி புனர்ஜென்ம கர்மாக்கிய பலப்பிரதம். திருப்பியும் இந்த டிக்கெட் ஆனது நாட் ஒன் வே டிக்கெட், போயிட்டு திரும்பி வர வேண்டிதான் சொர்க்கத்துக்கு போயிட்டு. அப்படி திரும்பி வந்து கிரியா விசேஷ பகுலாம், திருப்பியும் நிறைய காரியங்களை பண்ணி தத்துவ ஞான ரஹிதத்தையான தத்துவ ஞானம் இல்லாமையே திருப்பி திருப்பி இதிலே உழுந்துருக்க வேண்டியது அப்படிங்கிறது. தேஷாம் போகேஸ்வரி பிரசக்தானாம் தயா வாச்சா போகேஸ்வரி விஷயையா அபகிருத ஆத்ம ஞானானாம் யதோதிதா வியவசாயத்மகா புத்தி சமாதௌ மனசி ந விதியதே. இதுல சுவாரஸ்யம் வந்து சமாதின மனசுன்னு அர்த்தம் பண்ற சமாதோன்னா மனசி, அவளுடைய மனசில் வியவசாயாத்மகா புத்தி நிச்சயமான புத்தியானது ஏற்படுறது இல்லை. திருப்பி திருப்பி அவளுக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு நிச்சயம் இல்லாத புத்தியானது ஏற்பட்டு இருக்கு. யாருக்குன்னு கேட்டா போக ஐஸ்வர்ய ரத்தால இருக்கு அவளுக்கு. சமாதியத்தை அஸ்மின் ஆத்ம ஞானம் மிதி சமாதி மனஹன்னு அர்த்தம் பண்ணலாம். சம்ஸ்கிருதத்துல மாத்திரம்தான் எந்த பதத்தை எங்க வேணா லிங்க் பண்ணலாம். ஒரு பிக்ஷுக்காரன் தான், பிக்ஷுக்காரனா பிச்சைக்காரன், ராஜா பார்த்து ஏதோ ஒரு ஸ்துதி பண்ணி ஏதோ பிரைஸ் வாங்கலாம்னு பார்த்தான். போய் சொன்னா ராஜா நீயும் லோகநாதன் நான் லோகநாதன் அப்படின்னா, நீயும் லோகநாதக நான் லோகநாதக அப்படின்னா. ராஜா கேட்டா எப்படி ரெண்டு பேர் லோகநாதன் இருக்க, நான் தான் லோகநாதன் கேட்டான். அதுக்கு சம்ஸ்கிருதம் இடம் கொடுக்கறது, லோகானாம் நாதகான்னு ராஜாக்கு போறது, லோகங்களுடைய நாதன் அப்படின்னு. இவனுக்கு என்னன்னா லோகம் யாருக்கு நாதனோ இவன் லோகநாதக அப்படின்னா. எனக்கு லோகமே நாதன், ஏன்னா எல்லாரும் அண்டி இருக்கேன், அதான் நான் லோகநாதக நீயும் லோகநாதகனா. அது மாதிரி சம்ஸ்கிருதத்துல வந்து இது சுவாரஸ்யம், அது லௌகீகமா. இங்க ஆனா என்ன சொல்றாருன்னா சமாதிஹி மனஹன்னர், ஆத்ம ஞானமானது எங்க தோன்றதோ அதான் மனசு சமாதிஹி. தேஷாம் மனசி ஆத்ம யாத்தாத்ம நிச்சய ஞானபூர்வக மோக்ஷசாதன பூத கர்ம விஷயா புத்தி கதாச்சிதபி ந உற்பத்தியதே இத்தியர்த்தக. அவளுடைய மனசுல அந்த ஆத்ம யாத்தாத்ம நிச்சய ஞானபூர்வக ஆத்ம ஞானத்தை நிச்சயமா அடைஞ்சு மோக்ஷத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய கர்ம விஷயமான புத்தியானது ஏற்படவே போறது இல்லை. ஏன்னா அவளுக்கு மோட்சமானது அவ லிஸ்ட்லயே இல்லை, டு டூ லிஸ்ட்ல மோட்சமே இல்லை. ஏன்னா சொர்க்கத்துக்கு போறோம் திரும்பி வரோம் இதேதான் இருந்துருக்கு. அத்த காமியேஷு கர்மசு முமுக்ஷுனா ந சங்கஹ கர்த்தவ்யஹ, நமக்கு வேண்டிய டேக்கவே இதுதான். அத்த காமியேஷு கர்மசு, காமிய கர்மால ஒரு முமுக்ஷுக்கு ந சங்கஹ கர்த்தவ்யஹ. சங்கஹனா இங்க அசோசியேஷன், நமக்கு அந்த அசோசியேஷன் இருக்கக்கூடாது. இந்த தேவதைக்கு போலாம் அங்க போலாம் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னா நமக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு பெருமாள் இருக்கிற மோட்சத்தையே கொடுக்கிறேன், கேட்கறதான் வரமாட்டேன்றார். அது மாதிரி அதனால எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை, பகவான் ஒருத்தர் இடத்துல போய் நம்ம பண்ணா போறோம் அப்படின்னா. ஏவம் அத்தியந்த அல்பபலானி புனர்ஜென்ம பிரசவானி கர்மானி மாதா பித்ரு சஹஸ்ரேப்ய அபி வத்சல தரத்தையா ஆத்மோபஜீவனே பிரவிற்த்தா வேதாக கிமர்த்தம் வதந்தி. இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியலா சொல்ற, மாதா பித்ரு சஹஸ்ரேபியனர் ஆயிரம் அம்மா அப்பாக்களுக்கு சமம் சாஸ்திரம் அப்படின்னு. சுவாமி எங்க அம்மா தான் எனக்கு வசதி, எங்க அம்மாவை காட்டுல வசதி அவன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா சொல்ற ஆயிரம் அம்மா அப்பாக்கள் சம சாஸ்திரம் உண்டு, நமக்கே தெரியுது நம்ம அம்மா வசதி இருக்கட்டும், நம்ம ஆஸ் அ பேரண்ட் என்ன பண்ணணும் முதல்ல பாக்கலாம். நம்ம பசங்களுக்கு எது நன்னா இருக்கோ அதை மட்டும் கொடுக்குறோமா, நம்மளே பாதி கெடுக்கிறோம், இதை வாங்கி இதை சாப்பிடு அதை வாங்கி இதை வச்சுக்கோ அதை வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா பாசன்றது கண்ணை மறைக்கிறது, ஷிட்டா இருக்க முடியாது, நல்லால ஹித்தத்தை மட்டும் சொல்லி வளர்க்க முடியுது தானே. டெய்லி வேப்பம்பூ சாத்தந்தோ எதுவும் பண்ணி போனுக்கோ எந்த பசங்க சாப்பிடாது, நம்மளே சில விஷயங்களை போட்டு அவள் இது பண்ணிட்டு. அப்ப நமக்கு நல்லது கெட்டது தெரியணும்னு ஒன்று இருக்கட்டும், நல்லது தெரிஞ்சிருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு நமக்கு இது இல்லை. ஏன்னா என்ன பண்றோம், விட்டுப்படலாம் பயம் இருக்கு ரொம்ப. இப்ப பாரு நிறைய பேர்த்த பாருங்க, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், கடைசி வரைக்கும் அப்பா கிட்ட அந்த குழந்தை போய் காத்து பேசியிருக்கே பேசியிருக்காரு, அப்படி இருந்தாலும் போக மாட்டேன்றது. இல்ல அம்மா அப்படிக்கானா அம்மாவே மதிக்க மாட்டேன் கடைசியில, எவ்வளோ அம்மா பாசத்தோட வளர்த்தாலும் சோ பசங்களுக்கு என்ன இருந்தது நம்ம ஹிதத்தை சொல்லி வளர்க்கறது இல்ல ஆக மொத்தம். ஆனா சாஸ்திரமானது அப்படி இல்ல, சாஸ்திரத்துக்கு எந்த விதமான ஃபேவரட்டிசம் கிடையாது, இதை பண்ணு பண்ணா உனக்கு ஸ்ரேயஸ். எக்ஸப்ஷன் இருக்கான்னு கேட்டா எக்ஸப்ஷனே கிடையாது, இதை நீ பண்ணிதான் விதிக்கிறது. ஆனா அம்மா அப்பாவை டபாய்க்கலாம், இது பண்ணணுமா சரி பண்ணாத பரவாயில்ல இன்னைக்கு விட்டுட்டு சொல்லலாம். அதனால மாதா பித்து சஹசிரேபியா அபி வத்சல தரத்தையா, அவ்வளவு வாத்சல்யம் சாஸ்திரத்துக்கு இருக்கு. அப்படி இருக்கணும் அப்ப வேதம் வெறும் மோட்சத்தை மட்டும் சொல்லிட்டு போலாமே. இப்ப வேதத்திலே மொத்தமா சிம்பிளா மூணு லைன் த்ரீ கமெண்ட்ஸ் மாதிரி எமிரமான அடையணும், இதுதான் வழி இதுதான் மோட்சம் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலாமேனா ஒருத்தனும் வரமாட்டான். இப்படி இவ்வளவு பலன் கொடுத்து பண்ணச்சவே யாரும் எதுவும் பண்றது இல்லை. அப்ப அர்ஜுனன் கேட்கலாம், சரி கிருஷ்ணா அப்படி சொல்றியே, இவ்வளவு சொல்றியே, எதுக்காக வேதத்துல இதெல்லாம் சொல்லியிருக்க முதலாளி சொல்லி எனக்கு, எதுக்காக சுரக்கத்துக்கு போன சொல்லியிருக்கு, எதுக்காக இதை பண்ண சொல்றது, அப்ப சொல்லாம இருக்கலாமோ, இதுக்கு எங்களை ஆசை காட்டணும், எங்களுக்கு தெரியாட்டும் எங்க பண்ண போறது இல்ல, ஆசை காட்டுறதா நாங்க பண்றோம். உன்னெல்லாம் வெறும் பொட்டி கடை மட்டும் இருக்கும்ல, சின்ன கடை இருக்கும், போனா உங்க வேண்டிய சாமான வாங்கிட்டு வந்தோம், இன்னைக்கு இன்னைக்கு போனா நீல்கிரிசன்றா அதுன்றா உள்ள போனா ஏகப்பட்ட சாமான் இருக்கு, ஏதோ விட்டு வருது நமக்கு தெரியல, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருக்கோம். அப்ப ஒண்ணு நமக்கு காமிக்காமே இருந்தா ஒரு கேட்க போறது இல்ல. அப்ப வேதமானது ஏன் இவ்வளவு விஷயத்த சொல்றதுன்னு கேட்கணும். கதம் வா வேதோதிதானி தியாஜ்யதையா உச்சந்தே இத்தி அத்ராக, ஏன் சொல்வானே ஏன் நினைப்பானே. ஒருத்தர் ஒரு ஆத்துக்கு போனார், ஆத்து வாத்துல பக்கெட்ல ஜலம் இருந்தது, ஜலம் வந்து மேல எழுதி ஒட்டியிருந்தா காலை அலம்பி கொண்டு உள்ளே வாருங்கள் இருந்தது. அவர் பார்த்தா கால அழுக்கே இல்லை, சரிட்டு நேரா ரோடுக்கு போனார், கொஞ்சம் மண்ணை மிதிச்சு எல்லாம் மிதிச்சு திருப்பி வந்து அலம்பிட்டு உள்ள வந்தார். என்னடா அது ஏன் காலை சேர்ல வைப்பானே அலம்புவானே இங்க போட்டிருக்கே அப்படின்னா, அழுக்கு இருந்தா அலம்பினும் தாத்பரியமே ஒழிய, அழுக்கு இல்லாதவங்க அலம்பணும் அவசியம் இல்லையே, இப்ப சேராக்கணும் அவசியம் இல்லையே. அது மாதிரி ஏன் சொல்லுவானே, ஏன் அப்புறம் ஏன் விடுவானேன்னு சொல்லணும், அதுக்கு சொல்லாம இருக்கலாமே. அந்த கடைக்கு போ, அந்த ஷெல்ஃபை ஏகப்பட்ட சாமான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் வாங்காம வாங்க சொன்னா அப்பதான் அதை போய் வாங்க தோன்றது நமக்கு. அப்ப ஏன் சொல்லுவானே, ஏன் அப்ப சொல்ற, த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா நிர்வந்தோ நித்திய சத்தஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். பார்ப்பா வேதம் இருக்கு, அது த்ரைகுண்ய விஷயாக, லோகத்துல பிறந்துட்டாலே ஒருத்தனுக்கு சத்வ ரஜஸ்தமஸ் மூணு குணங்களும் இருக்கு. சாத்விகமா இருந்தா கூட ரஜச தமசம் கலந்துதான் இருக்கு, ஆசையும் இல்லாத மனுஷனே கிடையாது. யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு ஆசை இருக்கு லௌகிக விஷயத்துல. அப்ப அவன் அந்த ஆசையை அடையிறதுக்கு வேதமே வழி சொல்லிருத்தனா அட்லீஸ்ட் ஆஸ்திக்குனா இருப்பான். ஓ வேதம்னா ரொம்ப கஷ்டமான பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளில போயிட்டா வச்சுக்கோ, அவன் திரும்பி கொண்டு வர முடியாது. அதனால என்ன பண்றது, வேதமானது நிஸ்திரைகுண்ய விஷயா, மூன்று குணங்களுக்கு என்னென்ன தேவையோ விஷயங்கள் தேவையோ அது என்ன பண்றது, வேதாக சொல்றது. ஆனா நீ என்ன பண்ணணும், நிஸ்திரைகுண்யோ பவ, நீ ஆனா அந்த மூன்று கலந்த குணங்களை விட்டுட்டு சாத்விக குணத்தை மாத்திரம் வளர்த்துக்கோ. ஏன்னா சத்வா சஞ்சாயத்தைங்கான்னு சொல்லப்படுறது, உனக்கு என்ன லட்சியம், மோட்சத்துக்கு போறதுதான். ஏன்னா அதுதான் பரம சுகம். இப்ப பிரம்மா வந்து டைரக்டா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ, அதனால இவர் வந்து திருப்பி வேதத்து மாதிரி சொல்ல வேண்டாம். இவர் முக்கியமான விஷயத்த சொல்றாரு, இவர் பரம புருஷார்த்தம் மோட்சம்தான், மிச்சம் எல்லாம் செகண்டரி தான். மிச்ச பலன்கள் மேல ஆசை வச்சுன்னா திருப்பி திருப்பி பிறந்தே இருக்கணும் அவ்வளவுதான். ஆனா மோட்சத்துக்கு வந்தீங்கன்னா திருப்பி மறுபிறப்பு கிடையாது. அதனால என்ன பண்ற, அது ஏன் கேட்கறது நீ கேட்காத, அது ஏன் அது சொல்றதுன்னு சொன்னா, லோகத்துல வந்து லோகோ பின்ன ருச்சிகின்னு சொல்ற சம்ஸ்கிருதத்துல, லோகோ பின்ன ருச்சிகினா ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நம்ம பண்ணி போட்டு திருப்தி பண்ண முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கு, ஒருத்தருக்கு குழம்புனா கூட்டுனா சாத்துனா எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருச்சி இருக்கு. அப்ப வேதமான என்ன பண்றது கேட்டா, எல்லாரோட ருச்சியும் அனுசரிச்சு நிறைய விஷயங்களை சொல்றது. ஆனா நீ எப்படி இருக்கணும், த்ரைகுண் நிஸ்திரைகுண்யோ பவ, நீ அந்த மூன்று குணங்களை கடந்தவனாக இருந்து நிர்த்வந்தோ நித்தியசத்தஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். எப்படிலாம் இருக்கணும், நிர்த்வந்தா, நிர்த்வந்தகனா சுக துக்கங்கள்லாம் இருக்கணும், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறது. 43 ஐசங்கர், எவ்வளவு மழை பெஞ்சாலும் பனி கொட்டினாலும் காதலேருந்து அந்த சில்லி தீர்த்தம் ஆடுவார். இல்ல இன்னைக்கு ரொம்ப கிளைமேட் இதுவா இருக்கு, நான் வேணா வெளியில் வச்சு குளிக்கிறேன்லாம் கதையே கிடையாது, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோம் அதுதான். ஏன்னா அந்த சுக்க துக்கம்லாம் சுக்கமா இருக்கே துக்கமா இருக்கேன்ற என்ன வெப்பம் வரப்போகுது, நமக்கு கிடையாது ப்ரெஷர் பெயின்லாம். பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும், அதுக்கு உண்டான என்னென்ன பண்ணணுமோ அனுஷ்டெல்லாம் பண்ணணும். அப்படி நிர்த்வந்த சுக்க துக்கங்களை தாண்டி இருக்கிறது, நித்திய சத்வஸ்தக ரஜஸ்தமஸ் நமக்கு இடம் கொடுக்காம சத்வகுணமே எப்பயும் ஓங்கி இருக்கிறது. நிர்யோக க்ஷேம, யோகம்னா என்ன க்ஷேமம் சொல்ல போறார், யோகம்னா கிடைக்காதத பெறறது, க்ஷேமம்னா கிடைச்சத பாதுகாக்கிறது. ரெண்டுத்தையும் பத்தி கவலை இல்லை, இருக்கிற வஸ்து போச்சா நல்லதா போச்சு, என்னைக்காக விட போறோம் அதுவே நம்ம விட்டு போச்சு சந்தோஷம். ஏன்னா நம்மளா விட தான் யோசிக்கிறோம், ஐயோ வேணாண்ணா அதுவே போயிருந்தா சந்தோஷம் ரைட்டு விடு அப்படின்னா. க்ஷேமம் வர வேண்டியதா, அதுவும் வரலையா, ஒருத்தர் சொல்லுவா வந்தா சந்தோஷம், வரலையா ரொம்ப சந்தோஷம், யாரு கஷ்டப்படுறது வச்சுட்டு. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த காலத்துல மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எந்த விஷயமா இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீடை கட்டினாலும் யாரும் மெயின்டைன் பண்றது, வந்து இப்போ சுருங்கி போயிட்டு இருக்க வீடுலாம் முடியல, யாரும் மெயின்டைன் பண்றது. அதனால ஜீரோ மெயின்டெனன்ஸ் என்னன்னா எதுவுமே வச்சுக்காம இருக்கிறது ஜீரோ மெயின்டெனன்ஸ், ஒரு விஷயத்த வச்சுட்டு ஜீரோ மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து இங்க கிடையவே கிடையாது. அதனால நிர்யோக க்ஷேம ஆத்மவான் பவ, ஆத்ம ஞானத்தோட இரு அப்படின்னா. இந்த ஒண்ணு மட்டும் பாத்திரலாமா, ஒன்னு ஐம்பத்தொன்னு அறுது, சரி இதை மட்டும் பாத்திரலாம். த்ரயோகுணாகா த்ரைகுண்யம் சத்வரஜஸ்தமாம்சி. பின்னாடி விஸ்தாரம் சொல்ல போற, 16 பின்னாடி இருக்கக்கூடிய அத்தியாயங்கள்ல சத்வம் என்ன பண்ணும், ரஜஸ் என்ன பண்ணும், தமஸ் என்ன பண்ணும், எல்லாத்தையும் விஸ்தாரமா சொல்ல போறார். ஆக மொத்தம் 3 குணங்கள் இருக்கு இந்த பிரகிருதி மண்டலம் முழுக்க. எந்த வஸ்துவா இருந்தாலும் இந்த 3 குணங்களை உடையதா தான் இருக்கும். இது ஆத்மாவுக்கு கிடையாது, இது வந்து சரீரத்துக்கு. பட் ஆத்மா சரீரத்தோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால அந்த இன்ஃபுளுஸ் இதுக்கும் இருந்துட்டு இருக்கு. அதனால ஒய்ய ஆத்மாக்கு இந்த குணங்கள் கிடையாது. சத்ரஜஸ்தம பிரசுராக புருஷாக திரைகுண்ய சப்தேன உச்சந்தே. திரைகுண்ய திரைகுண்யனா இப்போ இந்த 3 குணங்களையும் உடவர்களுக்கு திரைகுண்யம் பேர். எது? சத்வரஜஸ்தம் பிரசுராக. 3 குணங்களோட இருக்கக்கூடியவாளுக்கு திரைகுண்யான்னு பேர். தத் விஷயா வேதாக தம பிரச்சுரானாம் ரஜ பிரச்சுரானாம் சத்து பிரச்சுரானாம் சத்சல தரத்தையா ஏவ ஹிதம் அவபோதயந்தி வேதாக. அல்ல அவாவாளுக்கு என்னென்ன ஹிதமோ அதை வேதமான சொல்ற சொல்லிருக்கு. ஏன்னா பசங்களோட எப்பயுமே ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாது. சொன்ன மாதிரி எப்பயுமே ஸ்ட்ரிக்டா இருந்தா வச்சுருந்தோம், பேச்சுவார்த்தை இல்லாம போயிடும். அதனால அப்பப்ப சிலதெல்லாம் கேட்டு வாங்கி தர வேண்டியதா இருக்கு. கடைக்கு போனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் வாங்காம வர முடியறதில்ல. சிரிப்பா ஒழிஞ்சு போ ஒரு ஐட்டம். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அடுத்து சொல்ற விஷயத்தை கேட்க போறது. முதல்ல இதையே வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா உடனே அடுத்த ஸ்ட்ரைக் வருது, இல்ல நான் அதை பண்ண மாட்டேன்னு. நீ எனக்கு வாங்கி தரலையோ நான் அதை பண்ண மாட்டேன்றது. சரி அதுக்காகவாது இதை கொடுத்து அதை வாங்க வேண்டியிருக்கு. அப்படிதான் வேதமும் என்ன பண்றது கேட்டா பரம காரணியத்தோட அவாவா எதிர்பார்க்கிற அந்த சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கின்றார். எது ஏஷாம் ஸ்வகுண அனுகுண்யேன ஸ்வர்காதி சாதனம் ஏவ ஹிதம் ந அவபோதயந்தி ததா ஏவ தே ரஜஸ்தம பிரச்சுரதையா சாத்திக பல மோக்ஷ விமுகாக ஸ்வ அபேட்சித பல சாதன மஜானந்த காம பிராவண்ய விவசாக அனு அனுபாயேஷு உபாய பிராந்தியா பிரவிஷ்டாக பிரஷ்டாக பதேயு. அதாவது இதுவும் இருக்கு மோட்சமும் இருக்கு, சரி கொஞ்ச நாள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வா. சில பேர் சொல்றாருன்னா ஏகாதசி விரதமா ரிட்டையர் ஆனப்ப பாத்துக்கலாம், அதுக்கு கொஞ்சம் அப்படியே முன்னப்பில இருந்துக்கிறேன்னு. அதுதான் இருக்கவே இருக்கு. ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு காரியம் கிடையாதுன்னு சொல்லணும். சரி பரவாயில்ல, ஏதோ அப்படியே நினைக்கிறாருனா சரி பரவாயில்ல, இதை இந்த விஷயத்துல என்ஜாய் பண்ணிட்டு வா. ஆனா மோட்சம் உங்களுக்கு மறந்துடாத. ஏன்னா சில சமயம் பட்டா தான் தெரியுது, பட்டா தெரியுது ஆனா விட முடியல. ஆனா வேதம் சொல்றது சரி பரவாயில்ல, இதெல்லாம் என்ஜாய் பண்ணு. ஆனா மோட்சம் உங்களுக்கு இதுக்கு மேல உனக்கே தெரியும் ஒரு நாள். அப்ப அட்லீஸ்ட் இதுதான் உபாயம், இதை பண்ணி மோட்சத்துக்கு வான்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்கு. பட் அப்படி சொல்லலன்னா ஆகும்னா அவ எதையுமே அனுஷ்டிக்காம வீணா போறான். அதாவது ஆஸ்திகமா பண்ணி அனுபவிக்கிறது ஒரு விதம், அது இஸ் அலௌடு. எங்க சொந்தக்காரத்துல ஒரு புதுசா கல்யாணம் பண்ணி மாட்டு பண்ணு வந்தா, அவ வந்தா இவாத்துல ரொம்ப லௌகிகா, எப்பவுமே புகுத்தாத்துல லௌகிகாலாம் இருக்கா. அப்ப அந்த மாட்டுப்பண்ணி கேட்டா காத்தால வந்து பெருமாளுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா. மாமியார் பார்த்தா என்ன பெருமாளுக்கு என்ன, பெருமாளுக்கு என்ன பண்ணணும், அவர் மாட்டுக்கு இருக்காருன்னா இல்ல பெருமாளுக்கு என்ன பண்றது அப்படின்னா என்னமா தெரியும் பெருமாளுக்கு என்ன பண்றது என்னமா அப்படின்னா இல்ல என்ன தலிக பண்றது என்ன எனக்கு சமைக்கிறதுன்றது அவாத்த எப்படி வளர்ந்துருக்கானா பெருமாளுக்கு என்ன பண்றதுன்னு தான். நம்ம என்ன நினைக்கிறோம் நாளைக்கு என்ன வாங்கினா மெனுவனு போட்டு எழுதி டேபிள் டைன் டேபிள் போட்டு ஒட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ என்ன நினைச்சிருக்கா பெருமாளுக்கு என்ன பண்றது. அப்ப லீகலி அலௌடு, உங்களுக்கு விஷயம் சாப்பிடணும்னா அத வாயினந்து நன்னா பண்ணி பெருமாளுக்கு அம்சம் பண்ணி சாப்பிடலாம். அது நிஷித்தமே பண்ணல. ஆனா அது அதை அலோவ் பண்ணல, என்ன பண்ணுவானா திட்டு திறமா சாப்பிட போறான். அதனால வேதமா என்ன பண்றது அலோவ் பண்றது, உனக்கு சாப்பிடணுமா இருக்கா, அதுவும் டு பி ஈட்டன் லிஸ்ட் இருக்கு, அதை கவனிச்சுக்கணும். நம்ம அதுக்காக கட்டதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. சில பேர் கடலை வேணதெல்லாம் பெருமாள் பண்ணி சாப்பிட்டு இருக்கா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா நியமத்தோட எதெல்லாம் உனக்கு ஆசையா இருக்கோ அதெல்லாம் வாயினந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பிடுனா. சில பேர் அப்படி இல்ல, அன்னைக்கு பெருமாளுக்கு என்ன அமைஞ்சதோ அதுதான், ஒண்ணும் கிடைக்கலையா பெருமாள் தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டு ஜீவிச்சிருக்கோம் இருக்கா, அது எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் பக்தி. அட்லீஸ்ட் இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆஸ்திக்கத்துல புத்தி வேணும் பண்ணும். அப்ப பசங்ககிட்ட சொல்லச்சு எதை பண்ணாலும் பெருமாளுக்கு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பசங்களை சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஏன்னா ஒரு நாள் ஞானமானது ஏற்படும், பக்தியானது ஏற்படும், ஆனா அது வரைக்கும் அப்படி சொல்லி வளர்க்கணும். அதனால எதுவா இருந்தாலும் என்ன பண்ணு கேட்டா வேதமானது அவளுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு காட்டுறது. இதையும் ஒரு ஆஸ்திக்கத்தோட பண்ணு, பெருமாள்கிட்ட கேளு தப்பு இல்ல, உனக்கு இது வேணுமா பெருமாள்கிட்ட போய் கேளு, நீயா ஒரு காரியத்தை பண்ணி தப்பு பண்ணிடாதான் சொல்றது. ஏன்னா எதுக்காக சொல்றதுன்னு கேட்டதா வச்சுக்கோ, பெருமாள் கொடுப்பான்ற பக்தி சத்தம் ஏற்பட்டுருதுன்னா பசங்களுக்கு தவறான இதுல புத்தி போகாது, திருடணும்ன்றதுல போகாது, ஏமாத்தணும் பொய் சொல்லணும் இதெல்லாம் புத்தி போகாது. ஒழுங்கா சொல்லி கொடுத்துட்டா உனக்கு இது வேணுமா பெருமாள்கிட்ட கேளு, அவர் கொடுப்பாருன்னு சொன்னா அப்ப அதுல ஆஸ்திக்கமா வந்து வளர்றது. அப்படி அவர் கொடுக்க மாட்டார், அவர் மோட்சம் மட்டும்தான் கொடுப்பாருன்னா யாரும் போக மாட்டா கோவிலுக்கு இல்லையா. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், அதாவது இதுக்கு பதில் எல்லாமே நம்ம லௌகிகமா சொல்ல வேண்டிய வழி இல்லை. ஒருத்தர் ரொம்ப பரம காரணிகர், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அவரோட ஒரு சுபாவமே. மெயின் ரோடுக்கு போனார், போனா ரெண்டு பேர் பக்கம் நின்றுருந்தா, அவர் ரோடை கிராஸ் பண்ணி போனார், இன்னொருத்தர் நின்று வேடிக்கை பார்த்துதான் பாவம். இவர் என்ன பண்ணார், அவர் பிடிச்சி வழிய வாங்க நாங்க ஹெல்ப் பண்ணுறது அந்த பக்கம் போய் விட்டார். அவர் சொன்னார், ஏன் அவனை கேட்கவே இல்லையே, நான் அந்த பக்கம் தான் இருக்க, எதுக்கு நீங்க கொண்டு விட்டேன்? இவரா நினைச்சிட்டு இவர் மாடுக இருந்துட்டு இருந்தார், இவர் ரோடை கிராஸ் பண்ணி நினைச்சு நீங்க உடந்து விட்டு. அது மாதிரி பெருமாள் இந்த மாதிரி இதுல போக மாட்டாரு. ஏன்னா மோட்சத்தை கொண்டு போன அப்புறம் ஒருத்தனுக்கு நான் இங்க வரவே ஆதையே பண்ணலாம், திருப்பி கொண்டு விட முடியாது, அது ஒன் வே ப்ராசஸ். அது அதனால பகவானே மேலே தெளிவா கேட்குது, அவன் மோட்சத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உபாயத்தை பண்றியா, கொடுக்கட்டுமான்னு கேட்டுதான் கொடுக்கணும். வரவாயெல்லாம் மோட்சம்னு சொன்னா யாரும் போயவே மாட்டா. அதனால பிரபத்தி பண்ணா கூட ஏதோ தேகாவசானம் தான், போச்சு பிரபத்தி ஆச்சு மோட்சம்னா யாரும் போக போறது இல்ல. பெருமாளை வெயிட் பண்றான், சரி இவாளுக்கு ஒரு நல்ல, ஏன்னா அவனோட ரூலை யூஸ் பண்ணலாம், சுப்ரீமேஜியை காட்டி வாங்க அவங்க எல்லாருக்கும் மோட்சம் சொல்லலாம், யாரும் வரமாட்டா. அதனால என்னன்னு கேட்டா, ஹிதத்தை சொல்லணும், இதெல்லாம் அனுபவிக்கிற விஷயம் இருக்கு, நல்லா அனுபவி, ஆனா அட்லீஸ்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கணும், பரவாயில்ல தப்பு இல்லை அப்படின்ற. அது மாதிரி பிரனஷ்டாக பவேயும், இதெல்லாம் அலோ பண்ணாட்டி மொத்தத்திலேயே மோசமா போயிடும். அத்த அத திரைகுண்ய விஷயா வேதாக பொது நீ எப்படி சத்தபிரச்சுரஹா, இப்ப உனக்கு சத்வகுணம் ஓங்கி இருக்கு, ஏன்னா உனக்கு குழப்பம் ஏற்பட்டு இப்ப ஞான உபதேசம் கேட்டு இருக்க, இதன்னு மேல வளர்த்துக்கோ. அந்யோன்ய சங்கீர்ண குணத்திரே பிரச்சுரோ பவ, அந்யோன்ய சங்கீர்ணா அந்த குணங்கள்லாம் எப்படி கேட்டா சொல்ல போறார், சத்வ ரஜஸ்தபஸ் மூணும் கலந்து கட்டி ஒன்றுத்து கொண்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு மிக்சடா. அது பின்னாடி பார்க்கலாம், எப்படி விளக்கு எரியறதோ அது மாதிரி. ஏன்னா அந்த மூன்று குணங்களும் பார்த்தா ஒன்றுத்துக்கு ஒன்று எனிமீஸ் மாதிரி, ஒன்று இருந்தாலும் ஒன்று இருக்காது. எப்படி மூன்று குணங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு உதாரணம் கொடுக்குற விளக்கு. இப்போ விளக்குக்கு மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம், அந்த திரி, எண்ணெய், நெருப்பு. எண்ணெய் இல்லாட்டி நெருப்பும் திரியும் சேர்ந்து வச்சுக்கோ, முதலியே ஏத்தின உடனே எரிஞ்சு பதுங்கி போயிடும். இல்ல நெருப்பு இல்லாம எண்ணெயும் திரி இருந்தாலும் வரப்படுறது இல்ல, எண்ணெய் நெருப்பு இருந்தாலும் வரப்படுறது இல்ல. ஆக மொத்தம் மூணு ஓணும், அந்த ரைட் ப்ரொபோஷன்ல அந்த திரியானது எண்ணெயில தோஞ்சி ஏத்துனது விளக்கு எரிய போடுது. ஒரேடியா எண்ணெய் குத்துறேன்னு குத்தினாலும் விளக்கு அணைஞ்சிடுது மாதிரி பாக்குறோம், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் குத்தணும். அது மாதிரி இந்த மூணு குணங்கள் என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒண்ணுதுக்கும் அந்யோன்யமா இருந்து நம்மள பாடா படுத்திருந்தோம். அது மாதிரி என்ன பண்ணாத, அது மாதிரி இருக்காத. நேத்தாச்சுரியம் வர்தய இத்தியர்த்தக, மூன்று குணங்கள் அதிகமாக்கிக்காத, சத்தத்தை மாத்திரம் வளர்த்துக்கோ. நிர்த்வந்தக, நிர்கத சகல சாம்சாரிக சுபாவக, அதாவது நிர்த்வந்தகனா நிறைய இங்க பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்கு, சுக துக்க உஷ்ண சீத ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் யூ டோன்ட் ஃபோக்கஸ் அப் ஆன் தோஸ் திங்ஸ் சார். நித்திய சத்வஸ்தக குணத்வய ரஹித நித்திய பிரகிருத்த சத்வஸ்தோ பவ, ரஜஸ்தமஸ் இல்லாம சத்வகுணம் மாத்திரம் இருக்கிறவனா இருந்தர். கதம் இதுச்சு நிர்யோகக்ஷேமஹா, எப்படி இருக்க முடியும் கேட்டா, அப்ப சொல்ல நிர்யோகக்ஷேமம் எல்லாத்துக்கும் ஒரு வேர் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வேர் இருக்கு, அந்த மூலத்தை புடிச்சிட்டோம் வச்சுக்கோ, அது அது அந்த அந்த பிலாசபி தெரிஞ்சு காட்டி கர்மயோகம் பண்ண முடியாது. முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த லௌகிகத்துல நிறைய பேர் நான் கர்மயோகியா இருக்கேன்ற, முதல்ல என்ன கான்செப்டே புரியல, கான்செப்டே புரியாம கர்மயோகியா இருக்கனே இருக்க முடியாது அப்படிலாம். முதல்ல ஆத்ம ஞானம் ஏற்பட்டு பண்ணக்கூடிய மொத்த கர்மம் பகவானுக்கு இவ்வளவு ஞானம் ஏற்படணும். அது மாதிரி என்னன்னு கேட்டா, நிர்யோகக்ஷேமகனாம் ஆத்மஸ்வரூப தத் பிராப்துபாய பகிர்பூதானாம் அர்த்தானாம் யோகம் பிராப்தானாம் க்ஷேமம் பரிபாலனம் பரித்தஜ, ஆத்மஸ்வரூப தத் பிராப்துபாய பகிர்பூதானாம் அர்த்தானாம், அர்த்தம் அர்த்தம்னா ஆப்ஜெக்ட்ஸ், அர்த்தக பாபம் மூலம்னு ஒருத்தர், அதாவது பைசா தான் எல்லா பாபத்துக்கும், எல்லா பாபத்துக்கும் பேசிஸே பைசா தானே, பைசா இருந்தாலே பாபத்துக்கு இருந்தார். ஒருத்தர் ஒரு சுவாமி இருந்தார், பைசா கையே தொடமாட்டாரா, கொண்டு வந்தாலே வேண்டாம் போயிடுங்கிறார், ஏன்னா அது வந்தாலே பாபத்துக்கு மூலமா இருக்குன்னு. அது மாதிரி ஆத்ம வெத்திரிக்தமா இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கே அவைகளுடைய லாபம் இருக்கணும், அதுதான் யோகம். பிராப்தானாம் க்ஷேமம் பரிபாலனம் பரித்தியஜ ஆத்மவான் பவ, கிடைச்சதனுடைய பரிபாலனம் பண்ணது க்ஷேமம், ரெண்டுத்தையும் விட்டுடு. இந்த பொருள் இல்லையேன்னு ஆசைப்படாத, இருக்கிற பொருளை காப்பாத்துன்னு ஆசைப்படாத, என்ன இருக்கோ சந்தோஷமா இருந்து அர்த்தம். அதுக்காக ஆத்மஸ்வரூப அன்வேஷண பரோபவ, இந்த ஏன்னா வெளி விஷயங்கள்ல சித்தமானது போயிடுதுன்னா உள்ளுக்குள்ள போறது இல்லை. ஏன்னா எல்லா இந்திரியங்களும் வெளியில தான் இருக்கு, இல்லதான் மேஞ்சின் இருக்கு. இந்த பராக்கு பாக்குறதுனால அர்த்தம் பிரத்யக்கு பராக்குன்னு பேரு. பிரத்யக்னா உள்நோக்கி இருக்கிறது, பராக்குனா வெளியில இருக்கிறது. பராக்கு பாக்கறான் பராக்கு பாக்கறானாலே வெளியில பாத்துட்டுக்கான்னு அர்த்தம். எல்லா இந்திரியங்களும் வெளியில தான் பாத்துட்டு இருக்கு, அப்படி இருக்காதுன்னு அர்த்தம். ஆத்மஸ்வரூப அன்வேஷண பரஹா பவ, ஆத்மஸ்வரூப தெரிஞ்சுக்கிறதுக்காக கோ இன்வர்ட் அப்படிங்கிற. அப்ராப்தச பிராப்திஹி யோகா, இப்ப கிளியரா சொல்றார். அப்ராப்தச பிராப்திஹி யோகா, இது இருக்கு இல்லாதத அடையிறது யோகான்னு பேரு. பிராப்தச பரிரக்ஷணம் க்ஷேமஹா, கிடைச்சது இருக்கணும் அதை காப்பாத்துறது க்ஷேமம், அதான் யோக க்ஷேமம். கிருஷ்ணன் சொல்லப்போற யோக க்ஷேமம் மகாமியகம்ங்கிற, நீ மட்டும் காரியத்தை பண்ணு, உன்னோட யோகக்ஷேமத்தை நான் காப்பாத்துன்னு சொல்ற, நமக்கு தான் விசுவாசம் ஏற்பட மாட்டேங்கிறது, ஆனா பண்ணிட்டு தான் இருக்கார், நமக்கு தெரியல. ஏவம் வர்த்தமானஸ்தே ரஜஸ்தமஹா பிரச்சுரதா நஷ்யதி சத்வம் ச வர்தத்தே. இப்படி இருக்கக்கூடிய உனக்கு இதே மாதிரி இருந்தினா ரஜஸ்தமஸ்லாம் போயிட்டு சத்வமானது மேலோங்கி இருக்கும்னு கிருஷ்ண பார்த்து அர்ஜுன பார்த்து கிருஷ்ணன் சொல்ற. நச்ச வேதோதிதம் சர்வம் சர்வஸ்வ உபாதேயம்ன்றத அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். இப்படி வேதத்துல சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் கிடையாது. சூப்பர் மார்க்கெட் போனா நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கிட்டு வரணும். நம்ம அப்ப என்ன பண்ணா பைசாவை கம்மியா எடுத்துட்டு போனோம், நம்ம கிரெடிட் கார்டு ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்துட்டு போனோம்னா அங்க போய் மாட்டிட்டுருவோம். 10 ரூபாய் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்கு என்ன சமாச்சாரம், அதை வாங்கிட்டு வந்துடணும். அப்படி வேதத்துல சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் இல்லைன்றதை மேற்கொண்டு சொல்ல போறார். யாவானர்த்த உதப்பாடின்றத அதை வந்து அடுத்த லெக்சர்ல கவிதா கிகசிம்ஹாய வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.